సత్సాం శకలశోది కల్పవృక్షం శ్రీవాసలక్ష్మణసూరిసుతం సుశీలం శ్రీవాసమయమి గురవ పదార్థగంగం క్షీరాఘవాద్యగురుమన్మహమాశ్రయామి శ్రీశైలవంశోద్భవ సోమయాది నారాయణార్యాప్తసమస్తబోధం తత్వపుత్రమీడే వరదార్యసోమం మాఢ్యం గుణేది జ్ఞవరాహవర్యం శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిసత్తాం సదాశ్రుతి కూజంతం రామరామేతి ముసరం ముసరాక్షరం ఆరుహ్య వివిధాశాఖాం వందే వాల్మీకికోకిలం. మనోజమం ఆర్దతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. వీరమే తరుతుంబైన్బవినహళాయ్యవయల్లనాయ్ వీరనింద్రదోర్ శోదియాయులహేళుండు మిండాన్ తన్నై అయరవాందు నమంతమర్కరు నంజినై అచ్యుదన్ తన్నై దయదర్ప్యమహం తన్నయన్రి మట్టిలేం కంచమాహవే. సోహం తవిర్కుం సురుదిப் பொருளொன்று சொல்லுகின்றோம் நாஹந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணா. ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காபுத்தனே. ராமாவதாரம் நேற்று யாச்சு, இதுல அவதார ரகசியம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். பெருமாள் நேற்றுக்கு அவதாரம் பண்ணார், பிறந்தாருன்னு வச்சுக்கோம். பிறந்தாருன்னா அவரோட பிறப்புக்கும் நம்மளோட பிறப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அவர் நம்மள மாதிரி பிறக்கிறாரா இல்ல அவருக்கு ஸ்பெஷலா ஏதாவது இருக்கா அப்படின்னு. முதல்ல ராமன் கர்ப்பவாசம், வயிற்றுல இருக்கிறதே 12 மாசம், நாமெல்லாம் 10 மாசம் இருக்கும். 10 மாசத்துக்கு குறைச்சலாக வேணா இருக்கோமே தவிர 10 மாசத்தை தாண்ட மாட்டோம். அதுலேருந்தே நாமெல்லாம் வந்து சாதாரணமாக பெருமாள், 12 மாசம் இருக்கிறதுலேருந்தே அவர் பெருமாள். அவர் வந்து நம்மள மாதிரி இல்லை, சூப்பர் நேச்சுரல்ங்கிறது தெரியுது. சரி, ராமாவதாரத்தில் மட்டும்தான் இப்படி 12 மாசமா அப்படின்னு கேட்டால் இல்லை, கிருஷ்ணாவதாரத்திலையும் அதை பெரியாள் அவர் சொல்கிற பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட பாங்கினால். 12 திங்கள்னா 12 மாசம், 12 மாசம் கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணனும் 12 மாசம் கர்ப்பத்தில் அவ அம்மா கர்ப்பத்தில் இருக்காருன்றது தெரியுது. சரி, ராமர் கிருஷ்ணர் மாத்திரம்தான் இப்படி இருப்பாளா அப்படின்னு கேட்டா இல்லை, ராமன் கிருஷ்ணன் மாதிரி அவதாரம் பண்ண சுவாமி தேசிகன் 12 வருஷம் கர்ப்பவாசத்தில் இருந்த அப்படிங்கிறது சுவாமியோட சரித்திரத்திலேயும் தெரியுது. இதெல்லாம் ஏன் இருக்கணும் அப்படின்னா, அவ நம்மள மாதிரி கிடையாது, நம்மள மாதிரி சாதாரண மனுஷியா மாதிரி தான் இருப்பா, ஆனால் அவ சாதாரண மனுஷியா கிடையாது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த 12 மாசம் கர்ப்பவாசம், 12 வருஷம் கர்ப்பவாசம்ன்றதெல்லாம். அதே மாதிரி பெருமாளுடைய பிறவிய பிறப்புன்னு சொல்லலாமா, அவர் அவதாரம் பண்ணாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கு நம்மாழ்வார் சொல்றார், பிறந்தவாரும் வளர்ந்தவாரும். கிருஷ்ணன் பிறந்தான் வளர்ந்தான் அப்படி நினைச்சுட்டே இருந்த இந்த பாசுரம் பாடினோடனே திருப்பி மூர்த்தி ஆகிட்டார். 6 மாசம் பெட் ரிட்டன் அப்படின்னு சொல்றாள், அந்த மாதிரி நிலைமை தான். ஏன் அப்படின்னா, பெருமாள் பேர்பட்ட சர்வேஸ்வரன் நம்மளுக்காக, நம்மளை ரட்சணம் பண்றதுக்காக பிறவிங்கிறத மனுஷ பிறவி எடுக்கிறானேன்னு நினைச்சிருந்த, அதை நினைச்ச உடனே நம்மாழ்வாருக்கு மூர்ச்சை ஆயிட்டாரு. 6 மாசம் அந்த மாதிரி 3 இடத்துல திருவாய்மொழி பாடுறதே மூர்ச்சை ஆயிட்டாருன்னு சம்பிரதாயத்தில் சொல்றார். அதே மாதிரி ஆண்டாள் உருத்தி மகாய் பிறந்து அப்படின்னு சொல்லி பிறந்துதான் சொல்றா. அப்ப இவனும் சாதாரணமா நம்மள மாதிரிதான் பிறக்கணும் போல இருக்குன்னு நம்ம நினைச்சுப்போம், அது கிடையாது. அவனோட பிறப்போட காரணம் என்னன்னா, பிறவாமை தந்திட தானே பிறக்கும் பெருமைகளும் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதைய ஒரே ஒரு ஒரு அத்தியாயத்தையும் ஒரு ஒரு பாசுரமா தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்கேன். தமிழாக்கம்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல பகவத்கீதை. அது நம்மளுக்கு எதாவது தெரியுமானா தெரியாது. அப்ப தமிழ்ல சொன்னானா அது புரியும். இப்போ அப்ப என்ன சொல்ற, இந்த கிருஷ்ணன் சொல்றத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற தமிழ்ல, பிறவாமை தந்திட, யாருடைய பிறவாமைனா பிறப்பில்லாத தன்மை, யாருக்கு, நமக்கு. நாம எல்லாம் திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கோம். ஆதிசங்கர சொல்ற, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி எட்டரே சயனம்னு பிறந்துட்டே இருக்கோம், செத்து போயிட்டே இருக்கோம், திருப்பி பிறந்துட்டே இருக்கோம், செத்து போயிட்டே இருக்கோம். அது ஒரு சைக்கிள் மாதிரி சுத்தின்ட்டே இருக்கு. அப்ப இந்த சைக்கிள்லேருந்து நாம விடுபடணும். ஆபீஸ் போனா கூட வாரத்தில் 5 நாளோ 6 நாள் போறோம், 1 நாள் லீக்கா எடுத்துக்கிறோம், லீவுன்னு சொல்லி 1 நாள் எடுத்துக்கிறோம், 1 நாளோ 2 நாளோ. அப்போ கொஞ்ச நாள் போக வேண்டியதான், 60 வயசு வரைக்கும் போக போறோம் ஆபீஸ் சென்ற ஒரு இடத்துக்கு, அதுக்கே நாம வாரத்துக்கு 2 நாள் லீவ் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த ஆத்மாவுக்கு நாம இத்தனை யுகமா பிறந்துட்டே இருக்கோம், செத்து போயிட்டே இருக்கோம், பிறந்துட்டே இருக்கோம்ன்றப்ப இந்த ஆத்மாவுக்கு என்ன ரெஸ்ட் அப்படின்னா, பகவான் போய் சரணாகதி பண்ணிட்டா திருப்பி பிறக்க மாட்டோம் அப்படிங்கறது தெரியுது. அதுக்காக பெருமாள் வந்து தானே அவதாரம் பண்றான். அப்படி கிருஷ்ணனா ராமன் அவதாரம் பண்ணானா அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பெருமாள் பிறக்கிறாராம். நம்ம பிறவிங்கிறது கர்மாதீனம், நாம போன ஜென்மத்துல என்ன புண்ணிய பாபங்கள்லாம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பிறவியில சுகம் துக்கம்லாம் அனுபவிப்போம். பெருமானுக்கு கர்மாதீனம்லாம் கிடையாது, அவனே இச்சான்னா விருப்பப்பட்டு அவன் விருப்பத்தினால அவன் பிறப்பான். எப்படின்னா எனக்கு இப்ப அவதாரம் பண்ணோம் தோன்றதுன்னு நினைச்சான் அடுத்த சங்கல் அடுத்த சங்கல்பிச்சுட்டான் தான் பிறந்துடும். அந்த மாதிரி பெருமானுடைய ஒரு பிறவின்றது நம்மளுடைய பிறவியில நம்மளுக்கு அழுக்கு உடம்பு எச்சில் வாய் அப்படின்னு உடம்பே தேகமே ரொம்ப அழுக்கான தேகம். பெருமாளுக்கு அப்படியான்னு கேட்டா, பெருமாள் பிறந்தாலும் பெருமாளுடைய திவ்ய திருமேனி அப்படியே தான் இருக்கும், அப்ராகிருதமாவே தான் இருக்குமா. அவர் மூலவர் இப்ப பெருமாள் உள்ள எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான், அவருக்கு வேர்க்காது, பசி தாகமா இருக்காது. ஆனா மனுஷன் உடம்புல இருக்கிறதே அந்த மாதிரி பாவலாலாம் பண்ணுவாரே தவிர அவருக்கு இந்த தனி பசி தூக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பெருமாளுக்கு. அத கீதையில கிருஷ்ணன் சொல்றச்சே, பகூரிமே வியதீதானி ஜென்மானி தவசார்ஜுன தானியம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரம் தப அப்படின்னு சொல்லி, நானும் நிறைய பிறவி பிறவி பிறந்திருக்கேன், நீயும் நிறைய பிறவி பிறந்திருக்க, ஆனா உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா, நான் போனதெல்லாம் மத்தியாவதாரம் பண்ண விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கும், நிசிம்மாவதாரம் பண்ற விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கும், உனக்கு அப்படி கிடையாது. நீ போனதெல்லாம் என்னவா பிறந்தேன்றது எனக்கு தான் தெரியுமே தவிர உனக்கு தெரியாது. நீ போன ஜென்மால குழுவா பிறந்திருக்கலாம், பாம்பா பிறந்திருக்கலாம், நாயா பிறந்திருக்கலாம், பண்ணியா பிறந்திருக்கலாம், இல்ல மனுஷனாவே பிறந்திருக்கலாம், அதெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த ஜென்மாவில் நடந்த சின்ன குழந்தையாக நீ இருக்கிற நடந்ததே கூட உனக்கு தெரியாது. அப்போ உன் பிறவிக்கும் என் பிறவிக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. நேற்றுக்கு பகவான் பிறந்த பகவானுடைய பிறப்புங்கிறது நம்மள மாதிரி பிறப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சது. ராம அவதாரம் ஆச்சு. 13ஆம் நாள் அதித்யைகாதசாஹம் து நாமகர்ம ததா கரோத் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகையை சுதம். கௌசல்யைக்கு பிறந்த குழந்தைக்கு ராமன் அப்படின்னு பேர் வச்சாராம். பேர் வைக்கிறதெல்லாம் சத்ரியாளுக்கு அவ ஆச்சாரியன் தான் பேர் வைப்பான், அவாத்து குலகுரு யார் இருக்காளோ அவா தான் பேர் வைப்பா. அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு பேர் வச்சது கர்காச்சாரியர்னு சொல்லி வசுதேவனுக்கு யார் ஆச்சாரியனா இருக்காரோ அவர் தான் வந்து பேர் வச்சார் அப்படிங்கிறது தெரியறது. சரி, ராமன் அப்படின்னு ஏன் பேர் வச்சார் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல சொல்லல, ஆனா காளிதாசன் சொல்றான் ரகுவம்சத்துல, ராமயித்யாபிராமேன பபுஷா சத்ய சோதிதா நாமதேயம் குருச்சக்ரே ஜெகத் பிரசம மங்களம். இந்த ராமன் அப்படின்னு ஏன் பேர் வச்சாருன்னா, அந்த குழந்தை தொட்டில்ல வச்சிருக்கான் அந்த குழந்தைய, அதை கிட்டக்க போய் வசித்தர் பார்த்தாராம். அந்த ராமனோட திருமேனி இருக்கே அந்த குழந்தையோட உடம்பு அதுவே சொல்லித்தான் அந்த வசித்தட்ட, எனக்கு ராமன்னு பேர் வை, ராமன்னு பேர் வை அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லிச்சுன்னா, அவ்வளோ அபிராமன் அழகு அந்த குழந்தையோட சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தையோட உடம்பு இவரை தூண்டித்தான் இந்த குழந்தைக்கு ராமன்னு பேர் வை, ஏன்னா நான் அவ்வளோ அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். அதே மாதிரி கிருஷ்ணன் அப்படிங்கிற பேருக்கும் ராமன்ற பேருக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. கிருஷ்ணன்ல இஷ்டி இஷ்டெல்லாம் சொல்லணும், கிருதிரெல்லாம் பேரு அது கொஞ்சம் கஷ்டமான பேரு. ஆனா ராமா அப்படிங்கிற பேரு ரொம்ப ஈஸியான பேரு, எல்லாருவாயிலும் வர பேரு. அந்த மாதிரி ஒரு ஈஸியான பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வசித்த ராமன் பேர் வச்ச. அதே மாதிரி இந்த ராமநாமங்கிறது தாரக நாமான்னு சொல்றான், நம்ம நம்மளை இந்த சம்சாரத்திலேருந்து காப்பாற்றிடும், சம்சாரத்தில் திரும்பி பிறவாமி தந்திட பெருமாளே இந்த ராமநாமாவை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த ராமநாமாவை ஆவர்த்தி பண்ணி அந்த ராமநாமாவை அனுபவித்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்தது பிறவி அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறதுனால ராமநாமான்னு வச்சார். சரி, கைகேயி குழந்தைக்கு பரதன் பேர் வச்சார். ஏன் பரதன் அப்படின்னு பேர்னா, பரதைதி ராஜ்யத்திய பரணாது அப்படின்னு சொல்லி, இவன் தான் நாளைக்கு ராஜ்யத்தை தாங்க போறான், இவனுக்கு தான் அந்த ராஜ்யம் வந்து பரணம் பண்ண, பரணம்னா தாங்கிறதுன்னு பேரு. அந்த ராஜ்ய பரணத்தை பரதன் தான் பண்ண போறாங்கிறதுனால இவனுக்கு பரதன் அப்படின்னு பேரு. அதே மாதிரி லக்ஷ்மணனுக்கு ஏன் லக்ஷ்மணன் பேர்னா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னான்னு சொல்லி, லக்ஷ்மி சம்பன்னன் கைங்கரிய செல்வம் இவனுக்கு மிகுதியா ஜாஸ்தியா இருந்ததான் மற்ற பேரை காட்டும், அதனால இவனுக்கு லக்ஷ்மணன் பேரு. சத்ருகனன் அப்படின்னு ஏன் பேருனா, நித்திய சத்ருக்கள் நம்ம உடம்புலயே 5 பேர் இருக்கா, யாருதா அப்படின்னா செவி, வாய், கண், மூக்கு, உடல் அப்படின்ற இந்த அஞ்சு இந்திரியங்கள் நம்மள விஷய வாசனையிலே ஈடுபடுத்தும். இத்தனை பேர் இங்க எங்க உட்காந்துருக்கீங்க, இங்கோ மீதி பேர்லாம் வரல. ஏன்னா அவளை கண்ணுங்கிற இந்திரியம் சீரியல் தான் பார்க்கணும்னு உட்கார வச்சிருச்சு ஆத்திலேயே. அந்த மாதிரி நீங்க எல்லாம் இல்ல. அதே மாதிரி மீதி பேருக்கு சினிமா பாட்டு கேட்கணும்னு காது அவளை இழுத்து வேற விஷயத்தை தள்ளிடும். அந்த மாதிரி இந்த அஞ்சு இந்திரியத்தையும் ஜெயித்தவரான சத்ருகுணன். அதனால இவருக்கு சத்ருகுணன் சத்ருகுணம் நித்திய சத்ருகுணா நித்தியமான சத்ருக்கள் இவ அஞ்சு பேர். இவ அஞ்சு பேரையும் ஜெயித்தவர் அப்படிங்கிறதுனால சத்ருகுணன் அவருக்கு பேர் வச்சா. இவ நாலு பேருன்னா குழந்தையிலேருந்து நாளுரிமையும் முழுது கொண்டனா வளர்றா. வசிஷ்டர்கிட்டயே வேதாத்தியனம் சாஸ்திராத்தியனம் வில் வித்தை குதிரை வீரர்கள் போர் வித்தைகள் எல்லாத்தையும் கற்றுக்கிறா. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே நாலு பேர் இல்லையா மொத்தம், அதுல ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து ஏற்பாடும் பால்யாக்கர்வருக்கு சுஸ்னிகா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்த்தனான்னு சொல்லி குழந்தையிலிருந்தே ராமன் லக்ஷ்மணன் ஒரு ஜோடி, பரத சத்ருகுணன் ஒரு ஜோடி, இவா ரெண்டு பேரும் இப்படிதான் ஜோடியாவே சுத்தின் இருப்பாளம். நசதே நவினானி கிராம் லசதே புருஷோத்தமஹா. ராமன் அண்ணா வசதியான இந்த கிங் சைஸ் பெட்டுன்னு சொல்றாளே, அந்த பெட்டில் போட்டு தூங்க பண்ணாளாம் கௌசல்ய. பெருமாள் தூங்கவே மாட்டேங்கிறான், என்னடா இது பெட்ல இரும்பு இரும்பு இருக்கா, குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறா. ஒண்ணுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டா இருக்கு எல்லாம். அந்த பெட்ல படுத்துருந்தாலும் ஏன் பெருமாள் தூங்க மாட்டேங்கிறாரு, சரியாதானே உடம்பு வலியா என்ன எல்லாம் டாக்டரையும் கூட்டி வந்து பாக்குறா. பெருமாள் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காரு, அவருக்கு உடம்புக்குலாம் ஒண்ணுமே இல்லை. அப்புறமும் ஏன் அழுதுட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. சுமித்ரா வந்தா, சுமித்ரா வந்து தன்னோட லக்ஷ்மணனை வந்து பெருமாள் பக்கத்துல உட்டாளம், அதாவது ரெண்டு குழந்தையும் சேர்ந்து ஒரே மேட்டையில் இருக்க மாதிரி உட்டாளம் தொட்டு இல்லை. அப்போ சுமித்ரா கொண்டு வந்து லக்ஷ்மணனை இப்போ பெருமாள் பக்கத்தில் விட்ட உடனே பெருமாளுக்கு அழுத நிறுத்தான். அதே மாதிரி தூங்கவும் தூங்கிட்டாரான். ஏன் அப்படின்னா லக்ஷ்மணர் ஆதிசேஷனுடைய அம்சம்னு சொல்லுவா. பெருமாள் சீவகுண்டத்திலேருந்து அவதாரம் பண்ணியிருக்க, என்னதான் ஒரு கிங் ஹேஸ் பெட்டு இல்லை ஹம்ச தூடிக்கா அம்சத்திலேயே தொட்டில் இட்டாலும் தன்னோட படுக்கை இது பெட்டு, அது ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் இல்லாதனால பெருமாளுக்கு தூக்கம் வராது. அதனால லக்ஷ்மணன் பக்கத்தில் போட்டாருன்னா அவர் நன்னா தூங்குவார். அதே மாதிரி தான் பரதன் சத்ருகுணன் இல்லைன்னா பரதனுக்கு தூக்கம் வராது. அதே மாதிரி நிஷ்டமன்ன முகாமி தம் அஷ்னாதி நகி தம்பினா. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா ஊத்துக்குடி வெண்ணெயை காய்ச்சி நல்ல நெய் சாதத்துல போட்டு பருப்பு சாதத்தை பிசைஞ்சு பக்கம் பெருமாளுக்கு ஊட்டுவாடா. கௌசல்ய தங்க பாத்திரத்துல தங்க ஸ்பூனை வச்சுட்டு ஊட்டுவாடா. ஊட்டினா கூட பெருமாள் சாப்பிட மாட்டார். லக்ஷ்மணன் பக்கத்துல இருந்து லக்ஷ்மணனுக்கு ஊட்டிட்டு ராமனுக்கு ஊட்டினாதான் பெருமாள் சாப்பிடுவார். ஏன்னா பாகவத சேகம் முக்கியம் அப்படின்றதுனால பாகவதாளுக்கு பெருமாள் மரியாதை பண்ணி அப்படி சாப்பிட்டாரா. ஏன் அப்படின்னா லக்ஷ்மணன் சென்றால் முறையாக இருந்தால் சிங்காசனமா அப்படின்னு சொல்லி பெருமாள் நடந்தார்னா பெருமாளுக்கு கொடை மாதிரி இருக்காரா லக்ஷ்மணன். இருந்தால் சிங்காசனம், பெருமாள் உட்கார்ந்திருந்தாருன்னா சிம்மாசனமா மாறிடுவாரா. நின்றால் மறுபடியும் பாதுகையாயிடுவாரா பெருமாள் நின்றாருன்னா. அந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு விசேஷமா சொல்ற ஆதிசேஷனுக்கு இப்படி எல்லாரும் நிம்மதியா அவாவா ஆற்றுல இருந்திருக்கா. லக்ஷ்மணர் ராமன் பரதன் சத்ருகுணன் நாலு பேரும் அவ அப்பாவோடையும் அம்மாவோடையும் சந்தோஷமா இருந்திருக்கா. இப்படியே இருந்துருந்தா கதை போகாத மேல வந்தார் ஒருத்தர், ஒரு தாடி ஒரு முனிவர் வந்த அவ ஆத்துக்கு தசரசனத்துக்கு வாசல்ல நின்றுட்டு அவ காவலுக்கு வாட்ச்மேன் இருப்பாளையோ தசரசனோட அரண்மனையில. அந்த அரண்மனையில போய் விஸ்வாமித்திரன் வந்திருக்கேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரை பார்த்தாலே அவர் கண்ணிலேருந்து தீமொழி பறக்கிற மாதிரி மகா தேஜஸ் அந்த விஸ்வாமித்திரன்ற முனிவருக்கு. அந்த ரெட்டி வந்திருக்கேன் வந்த உடனே வந்த அரங்கிறத போய் இந்த வாசல் நிற்கிற காவலாளி ராஜா கிட்ட சொன்னா. ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, ஓட்டமா நான் ஓட்டம் ஓடுற வாசலுக்கு தானே போய் அர்க்கபாத்தியம் பூர்ணகுண்டத்தெல்லாம் கொடுத்து அவரை அழைச்சிட்டு வந்து சொல்றேன். அதே சர்க்கத்திலே இந்த பிறந்த ராமாவதார சர்க்கத்திலே தசரதர் வந்து ராமனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமே, இவனுக்கு கேட்ட மாதிரியான பொண்ணு அமையணுமேன்றத யோசிச்சாருன்னு வால்மீகி சொல்றாரு. அதனால சுவாமி சொன்ன முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி சுவாமி சொல்றது கல்யாண விஷயம் கூட பாலகாண்டத்திலேயே வந்து பெருமாள் பிறந்த உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு அப்படிங்கிறது வால்மீகியே பதினெட்டாம் சர்க்கத்திலேயே சொல்லிருக்காருன்றது பெரிய விஷயம். அடுத்தது இந்த விஸ்வாமித்திரர் வந்த உடனே வெல்கம் அட்ரஸ் இந்த முகவரி கூட்பாளர் தசரதன் பேசுற. யசாமுகஸ்தி சம்பிராப்தி யசா வருஷ மகோதகே யசா சதசதானேஷு புத்திர ஜென்மா அப்பிரதத்யச அப்படின்னு. அமிர்தம் கிடைச்சதுன்னா செத்து போற வாழ்க்கை அமிர்தம் கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுவோம், அந்த சந்தோஷம் நீ வந்ததுல எனக்கு ஏற்பட்டிருக்கு. யசா வருஷம் அமுதகே மழையே பெய்யல, மழையே பெய்யாத ஒரு இடம் அஞ்சு பத்து வருஷமா மழையே இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப மழை பெய்ஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அந்த ராஜா. அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க வந்ததுல. எதா பதுஷ காலையாச்சும் உத்தர ஜென்மா அப்பிரதிஷ்ட குழந்தையே பிறக்கல, பத்து வருஷமா ஏறாத கோவில் கிடையாது, வேண்டாத பெருமாள் கிடையாது, பிறக்கவே இல்லை. ஆனா திடீர்னு பகவத் அனுகிரகத்துல ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு நீங்க இங்க நீங்க வந்ததுல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு வரவழைக்கிறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் சொல்ல, சதுசம் ராஜசானுகூல தவையத்தர் புவிநானியதா அப்படின்னு சொல்லி, நீ தான்ப்பா இந்த மாதிரி வெல்கம் பண்ற அப்படின்னு சொன்னோடனே தசரதன் கேட்கிற, உங்களுக்கு என்ன நான் பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்றேன், முதல்ல வாக்கு கொடுத்துட்டு. முதல்ல அவர் என்னத்துக்கு வந்தாருன்னே தெரியாது, இக்ஷ்வாகுவம்சத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் என்னன்னா முதல்ல அவ கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கொடுத்து அவளுக்கு பண்ணிக்கணும், ஹெல்ப் பண்ணணுன்ற டெண்டன்சி ஜாஸ்தி அவளுக்கு. பரோபகாரிகளா இருப்பா, ராஜாவா இருக்கிறதுனால அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கான்சியஸா இருப்பா. அதுல கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன நீங்க எதுக்கு நீங்க வந்திருக்கேன்னா எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எதை கேட்டாலும் செய்யறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டா. வாக்கு கொடுத்துட்டாருன்னா பிராணமே போனாலும் வாக்குதான் அவளுக்கு முக்கியம். அப்படி ரகுகுலீதி சதாச்சலியாயி பிராண ஜாயி பதில் வச்சன ஜாயின்னு சொல்லி, பிராணம் உண்டாக்குறவா தான் சொன்ன வார்த்தையை மீற மாட்டான். விஸ்வாமித்திர ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஒன்னாலதான்ப்பா இந்த மாதிரி பேச முடியும், ஏன்னா நீ வசிஷ்டர்த்த வாசிச்சிருக்க, வசிஷ்டர் உங்க குல குருவா இருக்க, அவர்கிட்ட படிச்சா உனக்கு இவ்வளவு பண்பு இருக்கதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர சொல்ற. நான் சரி வந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறது விஸ்வாமித்திரர், எதுக்காக நான் வந்திருக்கேன்னா அதிராத்திரம்னு ஒரு யாகம் பண்றேன், அந்த யாகத்துக்கு விக்னங்கள் அதாவது அப்டக்கிள்ஸ் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, ராட்சதாள் வரா வந்து யாகம் முடிகிற சமயத்துல அந்த யாகத்துல எழுந்து ரத்தத்தெல்லாம் கொட்டிட்டு போயிடுற அந்த அண்ணியில அந்த யாகம் வேஸ்டா அப்படின்றது. முதல் நாள் இது அதிராத்திரம்ன்றது 12 நாள் பண்ண வேண்டிய யாகம், கடைசி நாள்ல வந்து கொட்டிட்டு துவாதசாக வாஜபேயம்னு வாஜபேயம்னு ஒரு யாகம், எனக்கு உன் பையன் அப்படின்னு தசரத்திற்கு அப்படின்னு மூஞ்சி மாறுறது. சரி பையன் தான், 4 பேர் இருக்கா, 4 பேர்ல எவனையாவது கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சார். ராஜசாந்தூர ராமன் அப்படின்னு சொல்லிட்டார். ஐயோ ராமன், ராமன் எது கேட்கிறாரு அப்படின்னா, காகபட்ச தரம் தூரம், ராமன் குடுமி அழகா இருக்குமா, எஸ்கட்டு கட்டு பெருமாள் வந்து குடுமி 3 முறை திறந்திருக்குமா இந்த முடியெல்லாம், அவ்வளவு அழகான குடுமியை பார்த்துட்டு ஏமாந்துட்டார் விஸ்வாமித்திரர். ஆஹா இவ்வளவு அழகா இருக்கானே குடுமி, இந்த அழகான குடும்பம் வச்சிருந்திருக்காங்க, இந்த ராமன் தான் எனக்கு வேணும் என்னோட யஜ்ய சம்ரட்சணத்துக்கு, யஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு, யாகம் நல்லா விக்னம் இல்லாமல் நடக்கிறதுக்கு எனக்கு ராமன் வேணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் தசரத்திரத்தை கேட்கிறார். அதை கம்பன் சொல்றச்சு, தருவனத்தொழி யானியற்றம் தவவேழ்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் எதுவர சென்று அடை ராம வெகுதி என. 2 பேர் வந்து விக்னம் பண்றா, யார் அப்படின்னா மாரியன் சுபாபு அப்படின்னு 2 ராட்சசாட்டம் பிரதானமா வந்து ஒரு கேங்க கூட்டின்னு வரா, அந்த கேங்க கூட்டின்னு வந்து டார்ச்சர் பண்றா என்ன. அது அவளுக்கு எப்படி கம்பன் ஓமை கொடுக்குறாங்கன்னா, தபஸ் பண்றவாளுக்கு எல்லாம் 2 விஷயம் எளிதியா இருக்கும், என்னன்னா காமம் குரோகம், ஆசைன்றது ஒண்ணு, கோபம்ன்றது ஒண்ணு. இந்த 2 விக்னம் வரா மாதிரி இந்த மாரியன் சுபாபு வரா அப்படின்னு சொல்றா. அதுல நின் சிறுவர் நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவனையும் தந்து விதி. கரிய செம்மல்னு கம்பன் அழகான பதம் ராமனுக்கு, ராமன் வந்து கருப்பான கலர், ஆனா தங்க ரேக்கில் ஜொலிப்பார். எப்படி அப்படின்னா கருப்பா இருக்கிறவாடே நல்ல கருப்பா இருந்து தங்கமானவர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ராமன் ரொம்ப பிரைட்டா தேஜஸோட இருப்பாராம். அந்த கரிய செம்மல் ஒருவனையும் கொடுத்துரு எனக்கு அப்படின்னு கேட்ட உடனே இது எப்படி இருந்தது தசரதனுக்கு அப்படின்னா, மறுபத்தின் எரிவேல் பாய்ந்த அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான புண்ணு இருக்கு, அந்த புண்ணுல கூட ஒரு வேலை கொண்டு குத்தினா எப்படி வலிப்போம் அந்த மாதிரி இருக்குதான் தசரதனுக்கு. உடனே மூர்ச்சையாகி திரும்பி எழுந்து பாக்குற, ராமன் தான், ராமனாலதான்ப்பா இந்த காரியம் முடியும், எனக்கு ராமன் இல்லாத எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்ற. நான் அவனுக்கு நிறைய விதமான ஸ்ரேயச பண்ணி வைப்பேன், ஸ்ரேயஸ்டாஸ்மி மிருதாஸ்டாமி பகுருன்னு சம்சயா, என் கூட வந்தா நிறைய அஸ்திர சஸ்திரத்தெல்லாம் கொடுப்பேன் அவனுக்கு, நீ கவலையப்படாத என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்ற. அது சொல்றது இல்லாத இந்த மூர்ச்சையாயிட்ட இருக்கு தசரதன் மயங்கி விழுந்திருக்க, அவரை பார்த்து நஜபுத்திரம் ஸ்நேகம் தத்துவத்தை பார்த்தீரா அப்படிங்கிற பையன் கிட்ட எவ்வளவு ஸ்னேகம்லாம் வச்சுக்க கூடாதுப்பா, அதுவும் நீ ராஜா வேற, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க ராஜாவா, நாங்கெல்லாம் தப்ப இவன் பண்ணா வந்து காப்பாற்றுறதுக்காக தான் நீங்க இருக்கீங்கோ, நீங்களே உன் பையன் மேலேயே நீ இவ்வளவு அன்பு வைக்க கூடாது, நீ அதனால தயவுசெய்து உன் பையனை அனுப்பு அப்படின்னு சொல்ற சொல்லி முடிச்சுட்டு ஒரு பெரிய லெக்சர் கொடுக்க ஆரம்பிக்கிற. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹே தபதிஷ்டிதாஹ. எனக்கு தெரியும், இந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே அர்த்தம் சொல்றேன், அகம் வேத்மி எனக்கு தெரியும், மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், மகாத்மான ராமனுடைய சத்தியமான பராக்கிரமம் எனக்கு தெரியும். உனக்கு மட்டும்தான் தெரியுமா, வேற யாருக்கும் தெரியாதா அப்படின்னு கேட்டா இல்ல, உன் சபையிலேயே உதிர்த்தர் இருக்காரு அவருக்கும் தெரியும் இந்த விஷயம், ராம மகாத்மாவும் சத்திய பராக்கிரமம்ன்றது. சரி, நீங்களும் நீங்களும் வசித்தர் ஏதோ பிளான் பண்ணி புதுசம்னாலும் சொல்லுவீங்களோ அப்படின்னு நீ நினைச்சிக்காத. ஏற்கனவே பிரதிஷ்டிச்சாக உன் சபையிலேயே பல முனிவர்கள் ரிஷிகள் தான் இருக்காளே, அவளை கூட கேளு, அவளும் சொல்லுவா ராமன் யாரு, நீ மாத்தம் தான் உன் பையன் உன் பையன் நினைச்சிட்டு இருக்க, ராமன் வேற வேற வேற மாதிரியான ஆள் இருக்கிறது உனக்கு தெரியல இன்னும் அப்படின்னு விஷாமந்திரர் சொல்ற. அகம் வேத்மி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னாலே என்ன அர்த்தம், உனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இவருக்கு என்ன தெரியும், பிரசன்னத்துக்கு என்ன தெரியாது அப்படின்னா ராமன் பரபிரம்மன் பெருமாள் அப்படிங்கிறது விஷாமந்திரருக்கு தெரியும், தசரதனுக்கு அது தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா வில்லு கையுமான நீ அறிய மாட்டாய், வில்லும் பானமும் வச்சிருக்க ஒன்னால் அறிய முடியாது, புல்லும் கையுமான நான் அறிவேன், புல்லுன்னா பவித்திரம் பவித்திரம் போட்டு நாங்கள் ஜபம் பண்றோமே எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் தலையும் முடியுமான நீ அறிய மாட்டாய், தலையும் ஜட்டையுமான நான் அறிவேன், சிம்மாசனத்தை போட்டுட்டு மகுடத்தை தரிச்சுட்டு நீ உட்கார்ந்து இருக்கப்பா உனக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள் ஜட்டை போட்டுட்டு உபாசனம் பண்றோம் எங்களுக்கு தான் ராமன் யாருன்னு தெரியும் அப்படிங்கிற. அப்புறம் புத்திரகாமேஷ்டி பண்ற உனக்கு தெரியாது ராமன் யாருன்னு, மோட்சகாமேஷ்டி பண்ற எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற. அடுத்தது சிம்மாசனத்துல பெரிய கோல்டன் சிம்மாசனத்துல உட்காந்துருக்கு உனக்கு தெரியாது, தர்பாசனம் தர்பத்தை கீழே போட்டுட்டு உட்காந்துக்கிறோம் எங்களுக்கு தான் தான் தெரியும் ராமன் யாருன்னு சொல்ற. என்ன தெரியும், தெரியும் தெரியும் என்ன தெரியும் ராமனை பத்தி, அவன் இத்தனை நாள நீ அவன் பார்த்ததே கிடையாது, இத்தனை நாள குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாது உனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தசரதன் கேட்கிறாரு. கேட்ட உடனே மகாத்மான்னு எனக்கு தெரியும், மகாத்மான்னா என்னன்னா ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளே, பெரிய அவன் பெரிய ஆளு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பெரிய ஆளுன்னா பரமாத்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். வேதாக வேதம் புருஷம் மகாந்தம் அப்படிங்கிற வேத வாக்கியத்தை அப்படியே மாத்திர இந்த ராமாயணம் உபபிரமணம் என்றது ராமம் சத்திய பராக்கிரமம் வேதா வேத புருஷம் மகாந்தம்ன்றது அகம் வேத்மி மகாத்மானம் அப்படிங்கிற லைனுக்கு ஈக்குவலா இருக்கு. அளத்தறியாய் அளவிட முடியாதது அப்படிங்கிறது எனக்கு தெரியும்பா, வேற என்ன தெரியும்னா ராமன்னு தெரியும் அப்படின்னா ராமந்தே யோகினோ யோகினானந்தே சிதானந்தே அப்படின்னு சொல்லி ராமன்னா யாருன்றது எந்த ரிஷிகள்னா ராமன் குறிச்சு தபஸ் பண்ணிருக்காளோ அப்பேற்பட்டவன் ராமன் எனக்கு தெரியும். அழகாலே நாட்டை விரட்டி பிரிகிறவன் அழகு, ராமனோட அழகு மற்றவாளெல்லாம் அப்படியே விரட்டுமா, ராமன் வந்து சேவி ராமன் வந்து சேவிப்போம் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்டவன் ராமன் எனக்கு தெரியும். சத்திய பராக்கிரமம் அப்படின்னு சத்தியமான பராக்கிரமத்தை உடையவன் ராமன் அப்படின்னு, சத்தியமான பராக்கிரமம்னா ஒரு காலத்துல எனக்கு பராக்கிரமம் இருக்கு, வயசானதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பராக்கிரமம் இல்லைன்றது கிடையாது, எப்பயுமே சத்தியமான பராக்கிரமம் இவனுக்கு அப்படின்னு. சத்திய பராக்கிரமத்துக்கு இன்னொரு அர்த்தம் சதி அபராக்கிரமம், சத்துக்கள் இடத்துல அவனுக்கு பராக்கிரமம் இருக்காது. ஏன்னா அவன் அனுகிரகம் தான் பண்ணுவான், சத்துக்கள் சத்துக்கிட்ட அனுகிரகம் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அதை சுவாமி தேசிகன் சொல்றச்சே வைராக்கிய விஜித சுவாந்தைகி பிரபத்தி விஜித ஈஸ்வரைகின்னு சொல்ற. இந்த ஆச்சாரியாள் குருவெல்லாம் இருக்காரு, அவர் ரெண்டு விஷயத்த ஜெயிச்சிருக்காளாம். என்ன ரெண்டு விஷயம்னா யாராலையும் ஜெயிக்க முடியாத ரெண்டு விஷயத்த ஜெயிச்சிருக்காங்க. என்னது அப்படின்னா மனசை ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், ஆத்துல தண்டிவியில சீரியல பார்க்காம இங்க வந்து உட்காந்து கதை கேட்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தான் அமையும். அந்த சில பேர்ல நாமெல்லாம் இன்னைக்கு பாக்கியசாலி, ஆனா நாம பத்து நாளும் வருவோமாங்கிறது நமக்கு தெரியாது. திடீர்னு ஆத்துக்காரர்கள் இல்ல பாப்பா ஷாப்பிங் போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனாருன்னா அங்கதான் போவோம், அதுதான் நமக்கு முக்கியமா இருக்கும். அந்த மாதிரி மனசை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை இந்த ஆச்சாரியான சவா ஜெயிச்சிருக்கா. சரி, இன்னொன்று ஜெயிக்க முடியாத வசதி என்னது அப்படின்னா பெருமாள், பெருமாளை ஜெயிக்கிறதுங்கிறது முடியுமான்னு, முடியுமா யாரால அப்படின்னா ஆச்சாரியாலால முடியும். எப்படின்னா பரன்யாசம் பிரபத்தி சரணாகத்திங்கிறத பெருமாள்கிட்ட பண்ணிட்டான்னா பெருமாள் அவளுக்கு அடியே நீ என்ன கேட்கிறாரோ கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாட்டியை கூப்பிட்டு ஆச்சாரியாள் கிட்ட நிற்பானான். அந்த மாதிரி இந்த ராமனுடைய சத்தியமான பராக்கிரமம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சத்திய பராக்கிரமம்ன்ற வார்த்தைக்கே பத்து அவதாரத்திலையும் சத்திய பராக்கிரமத்தை வச்சு ஒப்பீடு சொல்றா. நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு சமயம் இல்லைங்கிறதுனால மேல போறேன். சரி, வசிஷ்டோபி அப்படிங்கிற வசிஷ்டருக்கு கூட தெரியும்னு சொன்னாரோ, வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் 18 புராணத்துக்கும் சண்டை, ஒரே சண்டை வா, ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது. அப்ப இவரே சொல்றாருன்னா, அப்ப சண்டையில இருக்கேன், ஆனா நான் எது சொன்னாலும் வசிஷ்டர் தப்புன்னு சொல்லுவேன், அவர் எது சொன்னாலும் தப்புன்னு சொல்லுவேன் நான் சொல்லுவேன். ஆனா ராமனுடைய சத்திய பராக்கிரமம், ராமன் பகவான்ன்றதுல மட்டும் ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸா ஒப்பீங்கன்னே கிடையாது, ரெண்டு பேரும் இதை ஒத்துப்போம் அப்படின்றதுக்காக வசிஷ்டர் ஒப்பி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திரும்பி தசரதன் மூர்த்தையாகி அவர் ஒரு பாயிண்ட் கிடைச்சுதான், சரி நம்ம அனுப்பக்கூடாதுங்கிறதுக்கு, அனுப்புன்னு சொல்றதுக்கு விசாரணத்தில் இவ்வளவு பாயிண்ட் பேசிட்டார். அப்ப அனுப்பக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கான். என்ன பாயிண்ட் அப்படின்னா, என் பிள்ளை இன்னும் மேதராகல அப்படின்னு. சண்டை போடணும், ராட்சசாவோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னா 16 வயசான கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஆனா ராமனுக்கு இப்ப 16 வயசு கூட கம்ப்ளீட் ஆகல, 12 வயசு தான் ஆகுது. இந்த 12 வயசு ஆகுதுங்கிறத சொல்லல டைரக்டா, அவன் மேதராகல, 16 வயசு ஆகலன்றதான் சொல்ற. சொல்லி மே ராமஹா என்னோட ராமன் சுவாமியான வேற ஒருத்தர் சண்டை போட்டு இருக்க ராமன்ற பேர்ல, அவர் வந்து பரசுராமன் ஒரு பேரு, அவர் தான் இந்த சண்டை போடுறது, இந்த அதர்மத்துக்கு எல்லாம் வந்து நாசம் பண்றது, தர்மத்துக்கு காப்பாத்துறதுன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்க. கரெக்டா ராமன்ற பேர்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, வேற ஒன்றும் இல்ல, நீங்க போக வேண்டியது கேரளாக்கு, கேரளா தான் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பரசுராமன்றவர், நீங்க அவரை போய் பார்க்கணும், தப்பா அட்ரஸ் மாறி வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்ல அப்படின்னா. இன்னொரு காரணம் சொல்றேன், ராஜி லலோச்சனா பெருமாள் தாமரை கண்ணன் சுவாமிய, ராமன் தாமரை கண்ணன். ஏன் தாமரை தாமரை கண்ணனுக்கு ஏன் நீங்க சொன்னாருன்னா, தாமரை எப்படி சாயங்காலத்துல சூரியன் அஸ்தமிச்சவன கூம்பிடும் மூடின்றோம், அந்த மாதிரி என் குழந்தை சாயங்காலம் சூரியன் மறைஞ்சிருக்குன்னா ஆசீர்வாதத்துக்கு வந்து உட்கார்ந்துருவான், அவன் வெள்ள போறதுக்கெல்லாம் தெரியாது சாமி, அவ்வளவு செல்லமா வளர்ந்துருக்கேன் நாட்டுல, அவன் ராத்திரி ராட்சசாளுக்கு ராத்திரி சராள்னு பேரு, அவன் ராத்திரியில தான் அவளுக்கு பவர் ஜாஸ்தி, அவன் ராத்திரியில தான் சண்டை போடுவான், என் குழந்தைக்கு ராத்திரி கண்டுபிடிச்சே பழக்கம் இல்லை சாமி, அதனால நீங்க அவன் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே பாலகுமே தனையும் பிரம்மன்னு நைவதாசியாமி புத்திரகம் கன்ஃபார்மா சொல்லிட்டேன், என்னால என் பையனை கொடுக்கவே முடியாது, நீ ரொம்ப ஆனந்த பாத்துக்கணும் அப்படின்ட்டு தசரதன். உடனே விசாமித்திர கோபம் படல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நன்னா இருப்பா அப்படின்னு, அதே கொஞ்சம் டோன் மாடுலேஷனை மாத்தி சொன்னேன், நன்னா இரு நன்னா இரு அப்படி அந்த டோனை மட்டும் மாத்தி சொல்லிட்டேன். சொன்ன உடனே பொய் பொய் சொல்லிட்டு நீ நன்னா இருப்படா அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே விசாமித்திர கூட்டு வசித்தர் சொல்ற, நீ ராமன் அனுப்புபான்னு சொல்லி, இந்த இடத்துல ராமனுடைய பிரபாவம் சொன்னா தசரதனுக்கு ஏறாது, ஏன்னா அவர் இன்னுமே குழந்தையாக நடத்திட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்னா, விஸ்வாமித்திரரோட பிரபாவத்தை சொன்னாதான் இவர் புரிஞ்சுக்கோ, விஸ்வாமித்திர சாதாரண ஆசாமி கிடையாது, ரொம்ப பெரிய பிரம்மரிஷின்னு ஏன் எங்கிட்டயே பேர் வாங்கின ஒரு பாவம், சாதாரணமான ஆள் இல்ல, நீ ராமன் அவனோட அனுப்பு, ராமனுக்கு நிறைய சிரேயஸ் நடக்கும் அப்படின்னு வசித்தர் சொல்ற. சொன்ன உடனே ஆச்சாரியன் சொன்னா உடனே கேட்கணும் அப்படிங்கிற தசரதன் இந்த இடத்துல காமிக்கிறார் உங்களுக்கு. சரி உடனே பையனை, ஒரே ஒரு பையன் கரிய செம்மன் ஒருவனை தந்திருந்த கேட்டார் விஸ்வாமித்திரர், ஆனா ராமனோட சேர்த்து லட்சுமணனையும் சேர்த்து அனுப்புறாரு, அனுப்பி இவா ரெண்டு பேரும் கிளம்புறான், இந்த ராமன் லட்சுமணன் ரெண்டு பேரையும் விஸ்வாமித்திரர் வாங்கிட்டு சந்தோஷமா கிளம்புற, கட கட கட கட நடக்கிறா, சரையு நதி வந்துட்டு நதியை தாண்டி போனோம், அவா போய் சிங்காசிரமம்னு அது மேல இருக்கு, அந்த இடத்துக்கு போனோம், அது வரைக்கும் டிராவல் பண்றான், ஒரு பல கிலோமீட்டருக்கு அப்புறம் இவா ரெண்டு பேர் பின்னாடி குழந்தைய எழுப்பி ரெண்டு பேர் நடந்து வரா, முன்னாடி அந்த தாடி முனிவர் நடந்து போயிட்டே இருக்க வேகமா, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ராமா அப்படின்னு கூப்பிட்டேன். ஏன் ரொம்ப நேரம் பேச்சு கூப்பிட்டேன், இவர் பசங்க வரான்னு தெரியும், பேர் கீழ் சொல்லி பேசவே இல்லை, என்னப்பா நீ என்ன பண்ற ஏது பண்ற என்னென்ன வாசிச்சிருக்க எதுவுமே பேசல, ரொம்ப தூரம் கழிச்சு போய் ராமான்னு கூப்பிட்டாரு. ஏன் அப்படின்னா, இந்த ராமான்ற பேர் யார் வச்சா வசித்தர் வச்சிருக்காரு, அந்த வசித்தர் வச்ச பேரை சொல்லி நான் எப்படி கூப்பிடுறது, அவருக்கு தான் சொன்னேன், 18 புராணத்திலே வசித்தருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டை, இவன் எதிரி வச்ச பேரை நான் எப்படி கூப்பிடுறது, அதனால சாஸ்திரநாமம் சொன்னேன், இன்னைக்கு கோயில சொன்ன மாதிரி அவரும் விஸ்வம் விஸ்வம் சட்டாரோ பூதபகவத்தோ எல்லாம் சொல்லி பார்த்துட்டே வந்தாரா, விஸ்வம்னு வைக்கலாமா, விஸ்வம்னு கூப்பிடலாமா, விஷ்ணுன்னு கூப்பிடலாமா, எந்த பேர் வச்சா எனக்கு சரியா இருக்கும் அப்படி யோசிச்சுட்டே வந்தாரு, சாஸ்திரநாமம் சொல்லிட்டே போறாரா, ஐயோ என்னடா அது எந்த நாமும் சரியா இல்ல, திரும்பி ராமஹா அப்படின்றது ராமான்னு கூப்பிட்டாரு, இந்த பேர் தான் அவனுக்கு சரியா இருக்கு அப்படின்னு, ராமே ராமே உதராணுவாணி விஸ்வாமித்ரா அபிபாஷன் ராமான்னு கூப்பிட்டேன், நதி ஓடுறது டக்குன்னு ஆட்டம்பம் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு மந்திரங்கள் உபதேசம் பண்றேன், பலா அபிபலான் ரெண்டு மந்திரம், இந்த மந்திரத்தினால இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு பதி தாகமா இருக்காது, இவ்வளவு தூரம் நடக்கிறோமே கலைக்கு உடம்புல அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றேன். சரி, அன்னைக்கு ராத்திரி ஆச்சு, அன்னைக்கு ராத்திரி வாழ தூங்க பண்ண வைக்கணும் இல்லையோ, குழந்தை கூட்டின்னு வந்திருக்கா, இன்னொருத்தராத்து குழந்தை, அவ சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, டயர்ட் ஆகிறதுக்கு பிரச்சனை இல்லை, மந்திரத்தை கொடுத்துட்டு சரி வாழை தூங்க வைக்கணுமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாது இவருக்கு. அடுத்த வாழ குழந்தைய நாம எப்படி தூங்க பண்ண வைக்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையோ. அதனால என்ன பண்றேன், கதையா சொல்றேன். நிறைய பாலகாண்டத்துல உபகதைகள் ஜாஸ்தி, வேற காண்டங்கள் எல்லாம் ராமாயணத்தை மட்டும்தான் வரும் பெருசா, இதுல மீதி கதையெல்லாம் நிறைய சொல்லிட்டே வரலாம். பெருமாள் விஷ்ணாமித்ர இந்த மாதிரி கதை, இந்த ராத்திரியில குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறதுன்றது நம்ம நாட்டுல உண்டு. பெரிய வரலாற்றுல இருந்தாங்க ராமாயணத்தை சொல்லி கொடுப்பாங்க சின்ன வீட்டுல இருந்து, அடியா தாத்தா எல்லாம் இப்படிதான் தூங்க பண்றதே நாங்களே கேட்போம், தாத்தா கதை சொல்லு தாத்தா அப்படின்னா ராமாயணம் சொல்லுவார், அப்படி தூங்கின மாதிரி ராமனுக்கே விஷ்ணாமித்ர கதை சொல்ற கதையை சொல்லிட்டு, சரி பெட்டுக்கிட்ட எல்லாம் கிடையாது இங்க எண்ணத்துல தூங்க வச்சார் அப்படின்னா, புல்லெல்லாம் அண்ணா பரப்பி வச்சு இவா ரெண்டு பேர் தூங்குறதுக்கு அழகா ஒரு மெத்த மாதிரி பண்ணி வச்சிருந்தாராம் புல்லாலேயே, அந்த புல்லே இவா ரெண்டு பேரையும் படுக்க வச்சிருந்தார். சத்தமாத்தியம் குசிகசுதா வசோதாலிதாத்தியம் சனவிவசா விபவோ விபாவரீச. இந்த பெருமாள் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துட்டா, படுத்துட்ட உடனே இவர் ஸ்டோரி டெல்லிங் சொல்லிட்டே இவா ரெண்டு பேர் தூங்குறத அவர் ரசிச்சுட்டே இருந்தார். பெருமாள் படுத்துட்டு இருக்க பெருமாளுக்கு ரொம்ப அழகு ஜாஸ்தி. அது பின்னாடி ஒரு நாள் பெருமாள் படுத்துட்டா ரொம்ப அழகு, பெருமாள் உட்கார்ந்துட்டா அழகு எப்படி அப்படிங்கறத அனுபவிப்போம். இந்த ராத்திரிங்கிறது க்ஷணம் மாதிரி போயிடுதான், போய் திரும்பி விடிஞ்செடுத்து விடிஞ்ச உடனே எல்லா கோயிலையும் சுப்பிரபாதம் அப்படின்னு நாம ஒண்ணு பண்றோமே, இந்த எல்லா சுப்பிரபாதத்துக்கும் ஆதியில முதல் சுப்பிரபாதம் கௌசல்யா சுப்பிரதா ராமாந்த ஸ்லோகத்தை விஷ்ணாமித்திரத்தை முதல்ல ராமனை எழுப்புற எழுப்புறதேவே அம்மாவை ஞாபகப்படுத்தி எழுப்புற குழந்தை வந்திருக்கு காத்தால என்ன அம்மா அப்படின்னு அழக்கூடாது, அதுக்காக நம்ம அம்மா அம்மாவோட அம்மாவை விட்டு வெளில வந்திருக்கோம், ஆனா அம்மா ஞாபகத்தை சொல்லி எழுப்புவோம் குழந்தை அழக்கூடாதுங்கிறதுக்காக கௌசல்யா சுப்பிரதா ராமாயணம் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசா மூலா கர்த்தவியம் தெய்வமாந்தியம். அதனால கௌசல்யா ஞாபகப்படுத்தி எழுப்பினார். இன்னொரு காரணம், கௌசல்யாவையே ஞாபகப்படுத்தி எழுப்பினார்னா, கௌசல்யா எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா, நித்தியம் நீ ராத்திரி தூங்கறச்சே உன்ன பாப்பா, நீ எழுந்துக்கறச்சே உன்ன பாப்பா, எனக்கு நீ ஒரு நாள் பார்த்ததுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு ஆனந்தமா இருக்கு, இதை டெய்லி பாக்குறாளே கௌசல்யா அவளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்த. இன்னொரு அர்த்தம் கௌசல்யா ஏன் சொன்னார்னா, தசரதத்தை இவ்வளவு போராடிதான் ராமன் வாங்கி வந்த, நார்மலா அம்மா தான் இல்ல இல்ல குழந்தை எல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அம்மா தான் போராடணும் அப்போஸ் பண்ணணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, ஆனா இந்த கௌசல்ய கலந்து அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தங்க செய்த போட்டு அமைச்சிருக்கா, அப்பேற்பட்ட கௌசல்யக்கு எவ்வளவு பெரிய தாராளமான மனசு, தசரதன சொல்லி எழுதக்கூடாது கௌசல்ய சொல்லிதான் எழுப்பணும் அப்படின்னு கௌசல்ய சொல்லி எழுப்பினா, பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, பூர்வா சந்தியா காத்தால விடி காத்தால ஆகிறதுக்கா, நத்து சாயங்காலம் சாயம் சந்தியா இல்ல காத்தாலும் இல்ல இருக்கிற சந்தியா காலம் சாயம் சந்தியான உடனே பெருமாளுக்கு வந்து நரசிம்மாவதாரத்தோட ஞாபகம் வந்துருமா, சாயங்காலத்துல தான் நரசிம்மன் வந்தாராம், அதனால இந்த சாயங்காலம் இல்லப்பா இது காத்தால உத்திஷ்ட நரசாரூலா எழுந்துக்கோ அப்படின்னா, ஏன் எழுந்துக்கோ அப்படின்னா, நீ படுத்துட்டு இருந்தியே அந்த படுத்துட்டு இருந்த அழகை சேவிச்சுட்டேன், நீ எழுந்துக்கிற அழகையும் சேவிக்கணும், அதனால நீ எழுந்துக்கோப்பா அப்படின்னு போல நித்ராஸ்ரீ அவரோகிதா பிரபோதன ஸ்ரீரப்பி அவரோக நிமிச்சாமி தஸ்மாத்தம் உத்திஷ்டன்னு சொல்லி, நீ தூங்குற அழகையும் சேவிச்சுட்டேன், நீ எழுந்துக்கிறதே அந்த அந்த அழகு எவ்வளவு இருக்கும் அதையும் சேவிக்கணும், அதுக்காக நீ எழுந்துக்கோப்பா அப்படின்னா, நரசார்தூலா நரசார்தூலா மனித புலியே, மனிதன்லேயே மனிதன் கிடையாது மனித புலி அப்படின்னு சொல்லி ரொம்ப வர்ணிக்கிறார். கர்த்தவியம் தெய்வமாம்பிகம், கர்த்தவியம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் சில இருக்கு, காத்தால எழுந்தா குடிச்சிட்டு சந்தியாவனம் பண்ணணும் காயத்ரி ஜபம்லாம் பண்ணணும் அதனால எழுந்துக்கோங்க பண்ணணும் அப்படி கர்த்தவியம்னு சொன்னேன், நீ பண்ணணுமா நான் பண்ணணுமான்றது சொல்ல, ஏன் சொல்லல அப்படின்னா, பெருமாள் கேட்டாரா உடனே எனக்கு இந்த சந்தியாவனம்லாம் கிடையாதுன்னு நீ நினைச்சு கூடாது, மனுஷனா பிறந்திருக்க நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணாந்தர் சொல்ல சொல்லி, துவயாவா மையாவா கர்த்தவியம்னு சொல்லல, தெய்வமானிக்கம் சந்தியாவனம்லாம் பண்ணணும்ப்பா எழுந்துரு அப்படின்னாராம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தெய்வமான நிகம் அப்படின்னா சீதா கல்யாணம் பண்ணிக்கணும்பா சீக்கிரம் எழுந்துரு, டைம் ஆயிடுச்சு யார் சந்தோஷமா முடிச்சுட்டு சிலைக்கு போய் சீதா கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால எழுந்துரு அப்படின்னாராம். அதே மாதிரி எழுந்தாலும் எழுந்துட்டு ரெண்டு பேரும் சீதா மாதிரி சந்தியாவனம் பண்ணார், விஸ்வாமித்திரர் தான் காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க, காயத்ரி மந்திரம் பற்றி விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திர ரிஷின்னு தான் சங்கல்பமே, அந்த ரிஷி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்த மந்திரம் தான் காயத்ரி மந்திரம், அந்த மந்திரத்தை ராமனையே சபைக்கு வச்சுட்டார், ஜெயபத் பரமம் ஜபம் காயத்ரி, தான் கண்டுபிடிச்ச காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் ராமனை சபைக்கு வச்சுட்டார் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அப்புறம் அங்க தேசம் வழியா நடக்கிறா. அங்கு இதுதான்பா மன்மசன வந்து சிவன் கண்ணால எரிச்ச இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கதையா சொல்லிட்டே போற இடத்துல. அப்புறம் தாட்டகா வனம் அப்படின்னு ஒரு வனம் இருந்தது. அந்த வனத்துல இருக்கிறதே என்ன இருக்கு, இங்க நிறைய மனுஷா இருந்தா வந்து தெரியுது, இப்ப யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரத்தை ராமர் கேட்கிறார். கேட்ட உடனே ஆமா எல்லாம் நிறைய பேர் இருந்தா அந்த இடத்துல, ஆனா தாட்டகம் ஒரு ராட்சசி வந்தா இவளுக்கு பிரம்மா கிட்ட இருந்து வரம் வந்தது, வரம் வந்ததுலேருந்து இவ ராட்சசி என்ன பண்றானா ஊர்ல இருக்கிறவாள் அடித்து போட்டு தான் சாப்பிடுவா. இவா இவா பசங்க எல்லாம் சேர்ந்து இங்க இருக்கிறவாள் எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்றா, டெரரிஸ்ட் இவாள்லாம் இவா மக்களுக்கு கெடுதல் பண்றவா டெரரிஸ்ட், அதனால இந்த டெரரிஸ்ட் இவா மூணு பேர் இருக்கா, இவா மூணு பேர் பல பேர் அடியாளா இருக்கா, அதனாலதான் இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே அவன் இப்போ பேசிகிட்டே இருக்கிறதே ஒவ்வொரு கட்டிகிட்டே வந்து அவன் தாட்டக வந்த உடனே திருமாவளர் சொன்னார், விஸ்வாமித்திரர் இந்தாப்பா இந்த வானத்தை எடுத்து இவளை அடி அப்படின்னா திருமாவளர் கொஞ்சம் வெயிட் பண்ணாராம். என்ன இது அடி அடிக்கிறாரு, ஸ்ரீவசம் எப்படி நான் பண்ணுவேன், நகிதே ஸ்ரீவசகத்தே தினாங்காத்யாவரோத்தமா சாதுர்வண்ய ஹிதார்த்தாய கிருத்தவியம் ராஜசூமா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். ஸ்ரீன்னு தான் நினைக்கூடாது, மக்களுக்கு பொதுமக்களுக்கு யார் கருதல் பண்றாரோ அவ டெரரிஸ்ட், அவ பொண்ணு பையன் இதெல்லாம் வித்தியாசமா பார்க்க கூடாது. அதே மாதிரி இவளை அடிச்சேன்னாக்கா எத்தனை மக்கள் எத்தனை பேர் இருக்காளோ அவ எல்லாருக்கும் நல்லது ஏற்படும், அதனால நீ தப்பே கிடையாது, நீ தாராளமா அடி அப்படின்னு சொன்னாராம். உடனே பெருமாளுக்கு என்னன்னா பிதர்வசன நிர்தேசாது பிதர்வசன கௌரவாது வசனம் கௌசிகி கௌசிகேதி கர்த்தவியம் அபிசங்கையா. அப்பா என்ன சொல்லிருக்காரு நம்மளுக்கு, இவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து கொடுக்கணும். அதே மாதிரி விஸ்வாமித்திரன் சொல்லியிருக்காருன்ற ரெண்டு காரணத்துக்காகவும் இவளை நம்ம சம்ஹாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தாட்டுக்கு ஓடி வரா, கல்லை தூக்கிட்டு வரா விஸ்வாமித்திரன் மேல போடுறதுக்கு. அந்த கல்ல ராமன் பொடி பொடியாக்கின, உடனே விஸ்வாமித்திரனுக்கு பயம் வந்துருச்சு, என்னடா அது குருவத்தில் பெருசா வராடே ராமனுக்கு ஏதாவது ஆயிடும், தன் நேரம் இருந்தான் பகவான் அப்படின்னு தசரத்த பேசி வந்திருக்காரு. ஆனா அந்த பெருமாளை பார்த்த உடனே அப்படி பாவம் மாறிடுமா, இது பெருமாளுக்கு தான் ஆயிட போறதே கேட்கணும். நம் பெரியாட்டாருக்கு சதஸ்துல விஷ்ணு விஷ்ணு தான் பரம் பரதத்துவம் அப்படின்னு சொல்லி ஸ்தாபிச்சு பாண்டியனோட கீழே அறுத்து தான் வாங்கிட்டு வந்தார். இருந்தாலும் பெருமாள் எதிர்க்கு கருட வாகனத்துல வரத்தே பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிட்டார். என்ன ஏன் என்ன பாவம் மாறி போயிடும், பெருமாளை பார்த்தோம்னா நீ க்ஷேமமா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நிச்சயம் நம்ம கோயில் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டுங்கிறது பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றது. அந்த மாதிரி பண்ண உடனே ராமன் எப்படி தன்னோட பானத்தினால தாட்டகையை சம்ஹாரம் பண்ணார்னா, சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் கரிய சென்னல் அல்லொக்கும் நிறத்தினால் விடுத்தலும் வைரக்குன்றின் கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லற்று நல்லோர் சொன்ன பொருளரம் போயிற்றே அப்படின்னு கம்பன் வர்ணிக்கிறார். அதாவது சொல்லொக்கும் அப்படின்னா, இப்ப நாம நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னா அது எந்த எவ்வளவு வேகத்துல உங்க காதல உழந்தோ அந்த மாதிரி இருந்துதான் ராம பாவனம் அவளை போய் அடிச்சது. அடிச்சது மாத்திரம் இல்ல, அவ உடம்புல தங்கல அந்தமா குத்தி பின் வழியா வந்துருக்கான். எப்படி அப்படி வந்தது, அதுவும் உபமானம் சொல்ற. நல்லவாளுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னோம், கெட்டவாளுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னோம்னா அது எப்படி அவன் காதல தங்காம இன்னொரு காது வழியா வெளில வந்துருக்கிறதோ அந்த மாதிரி ராமனோட மானம் தாட்டகையோட உடம்புல குத்தி பின்னாடி வெளில வந்துருக்கு. நிறைய இந்த ராமன் கிட்ட உபதேசம் பண்றச்சே லக்ஷ்மணனையும் கூட்டார், நீயும் ஆச்சமரம் பண்ணி வாடா உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னாரா. நீர் அண்ணாக்கு பண்ணதோட நிறுத்திக்கும், எனக்கு எல்லாம் எதுவும் பண்ணாது, நான் அண்ணாக்கு உபதேசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் ஆத்து இந்த அஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்த உடனே எல்லா அஸ்திரத்தோட தேவத்தையும் ராமன் சூழ்ந்துட்டாராம். சூழ்ந்துட்டு சாமி நாங்க என்ன பண்ணணும், எப்ப என்ன அக்னி அஸ்திரம் வாயு அஸ்திரம் அப்படின்லாம் இருக்கே, இந்த அக்னி அஸ்திரம் கொடுக்கறச்சே அக்னி அக்னி வந்துட்டாராம் தேவதையா, வாயு அஸ்திரம் கொடுக்கறச்சேவே வாயு எதிர்க்கு வந்துட்டாராம். இவள் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், நீங்க என்ன கட்டளை பெருமாள் இருந்த இடம் இங்க தபஸ் பண்ணா இங்க யாகம் பண்ணா பலன் அதிகம் இந்த அத்தியப்பிரபதி சத்ராத்திரம் அப்படின்னு சொல்லி ஆறு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் தீர்த்தவாரின்னு நம்ம குளத்துல எல்லாம் போய் பெருமாளோட ஸ்நானம் பண்றோம். அந்த மாதிரி யாகத்தை முடிச்சா போய் ஸ்நானம் பண்ணணும், அப்பதான் அந்த யாகம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ சொல்லிட்டேன் கிருஷ்ணாமத்தில் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் இந்த யாகத்தை காப்பாற்ற வேண்டியது அப்படின்னு சொல்லி அவர் போய் இந்த யாக வேண்டியில போய் உட்காந்துட்டார். அவ யாகம் நடக்கிறது, சரிவா ரெண்டு பேரும் எப்படி இந்த யாகத்தை காப்பாத்தினா அப்படின்னா இந்த கோவில் நடுவில் தான் இந்த யாகம் நடக்கிறதுன்னா இந்த பிரதட்சணமா சுத்திட்டே ஒருத்தர் வந்தாராம், ஒருத்தர் ஒரே இடத்துல நின்னாராம். யாரவான்னா கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர்னு கம்பன் வர்ணிக்கிறான். இந்த கண்ணுல ஒரு யமை தான் போயிட்டு போயிட்டு வரும், ஒரு யம கீழே தான் ஸ்டாண்டர்டா நிற்போம். அந்த மாதிரி லக்ஷ்மணன் ஒரே இடத்துல நிப்பாராம், ராமன் சுத்திட்டு வந்து லக்ஷ்மணன் தொடுவாராம், ஜாகிரதையா இருப்பா யாரா வந்துட போறா அலர்ட்டா இரு அப்படின்னு சொல்லி இந்த கண்ணுல வர மாதிரி இந்த நடுவுல இருக்கிற பாப்பான்னு சொல்லுவோம் போல இந்த கண்ணுல கருப்பா இருக்கு. அதை எப்படி இந்த ரெண்டு இமையும் காக்குறதோ அந்த மாதிரி யாகன்ற இந்த கண் வெளியே இந்த ராமன் லக்ஷ்மண்ற ரெண்டு இமைகள் காக்குது அப்படின்னு சொல்ல யாகம் முடிய போறது பூர்ணாவதி யாக போறது. பூர்ணாவதின்றதுதான் கடைசி விஷயம், அது முடிஞ்சிச்சுன்னா யாகம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் தீர்த்த வாரி. இந்த பூர்ணாவதி சமயத்துல ஒரே கெட்ட சர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான், பறவைகள்லாம் ஓலகிட்டு இருந்து பறக்கிறது, கீழே மிருகங்கள்லாம் ஏடாபுறமா ஓடுறதாம், இது பயத்துல ஏதோ ஒன்று நடக்க போறதுன்னு தெரியுது. என்னன்னா இந்த மாதிரி சுபாபு அப்படிங்கிறவெல்லாம் வந்துட்டு ராஜாவெல்லாம் வந்து இந்த இதை கொட்டணுமே, யாகத்துல இந்த ரத்தம் மாம்சத்தெல்லாம் போட்டு அந்த யாகம் நாசமா போயிடும்னு தெரிஞ்சு கொட்ட வர உடனே ராமன் பார்க்கிறார். மாரீச்சன் அப்படிங்கிற ராட்சசனா மானவாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தினால சமுத்திரத்துல தள்ளிட்டேன், இங்க வரவே கூடாது நீ அண்ணன் போயிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்துல தள்ளிட்டேன். அப்புறம் சுபாபுங்கிற ராட்சசனை ஆக்னேயாஸ்திரம்னு போட்டு அவன் புசிக்கிட்டாரு. அப்புறம் நீதி ராட்சசன் அடுக்கலாம் ஒரே வஸ்திரம் போட்டார், வாயுவாஸ்திரம்னு அந்த காத்துளை வாழ்லாம் தள்ளி போய் செத்து போயிட்டாங்க, தூரக போய் செத்து இங்கே போய் செத்து போனா அப்புறம் யாகம் உடனே நடக்காதுங்கிறதுனால தள்ளி போய் சாகரிச்சாராம். அதுக்கப்புறம் சித்தாசிரமம், இப்பதான் சித்தாசிரமம்ன்ற பேருக்கு கரெக்ட், இங்க ஒரு காரியம் நடந்தா சித்தி ஆகும் அப்படின்ற பேரு அதுக்கப்புறம் தான் அன்பர்த்தமாச்சான். அதுதான் ஆழ்வார் சொல்லிச்சு, மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுத்த அயோத்தியன் அரசே. மாமுனி வேள்வி, மாமுனி தான் விஷ்ணாமித்ரோட வேள்வி, யாகத்தை காத்து அவபிரதம், அவபிரதம்னா அந்த அவபிரத ஸ்நானம், அந்த ஸ்நானத்தை பண்ணி வச்சவர் இந்த ராமன் அப்படின்னு சொல்லி தொண்டரடிப்படையாழ்வார் திருப்பள்ளி எழுச்சிங்கிற பிரபஞ்சத்தில் சொல்ற. திருமங்கையாழ்வார் சொல்லிச்சு, இது வேற ஒரு தினசா சொல்ற, முனிதன் வேள்வியை கல்வி சிலையாக காத்தானோ கண்ணபுரம் நான் சொல்லுமே. இந்த ராமனுக்கு இந்த ட்ரெயினிங் பீரியட்ல ஒரு வில்லு வச்சுட்டு இருந்த அருளியோ, அந்த வில்ல வச்சிருந்து இந்த யாக பிரச்சாரத்தை பண்ணாராம் பெருமாள். பெரிய அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இது மாத்தி பாடுறது. இப்ப நாமே இந்த போன் வச்சிருந்தப்போ சின்ன குழந்தையா இருக்கிறதே வேற போன் கொடுக்கும், குட்டி போன் கொடுப்பா, அந்த பொம்மை போன் பெரிய ஆனதுக்கு அப்புறம் ஒரு டச் போன் வாங்கி கொடுக்க. அந்த மாதிரி ராமன் கத்துக்கிறதே சின்ன வில்லு, அந்த லேர்னிங் கத்துக்கிற சமயத்துக்கு கொடுக்கிற கொடுத்த வில்ல வச்சு வில்ல வச்சிருந்து இந்த யாக சம்ரட்சணத்தை பண்ண கல்வி சிலையால பார்த்தானோ, கத்துக்கிறதே என்ன வில்லு இருந்தோ அந்த வில்ல வச்சிருந்தே இந்த யாக சம்ரட்சணத்தை பண்ண அப்படின்னு சொல்லி தேசிகன் சொல்றதே. கௌமார கேடி கோபாலித கோஷிகாந்தரா, ராமனுக்கு பாலவி இல்லைன்னு கிடையாது. கிருஷ்ணன் மாதிரி கிருஷ்ணன் வந்து சின்ன வயசுலயே பூதன சம்ஹாரம் நேரம் மலை எடுத்து தூங்கினார், காளியன் உச்சியில வந்து டான்ஸ் ஆடினார் அப்படின்னு நிறைய டீல உண்டு, வெட்ட திருட்டினார் அப்படின்னு நிறைய டீல உண்டு. ராமனுக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டா இருக்கிட்டார் நான் தேசிகன். என்ன லீலை அப்படின்னா மாரியன் சுபாபு நாட்டகை வாழலாம் மதம் பண்ணாரு, இதுதான் அவரோட பால லீலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி விஸ்வாமித்திரர் கிட்ட வந்து பேசுறாரு ராமன். சரி ஆச்சு, எங்க வேலை முடிஞ்சது, நான் ஆத்து கிளம்புறோம்னு சொல்லலையா, சொல்லாத இமௌஸ்வாமிங்கரோ சமபஸ்திதோ அப்படின்னு சொல்லி கையை கூப்பின்னு வந்து நின்று சுவாமி என்ன பண்ணுவோம் இதுக்கு மேல அப்படின்னு பணிவோட கேட்கிறாராம். அப்புறம் விஸ்வாமித்திரர் சொல்ல, ஜனகர்ந்தவர் ஒருத்தர் நிசிலையில யாகம் பண்ற, அங்க ஒரு யாகம் நடக்கிறது, அந்த யாகத்துக்கு நாங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்ற. அங்க என்ன விசேஷம் அப்படின்னா யாகமே விசேஷம், அது தாண்டி உனக்கு ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு அத்புதஞ்ச தனுரத்னம் அப்படின்னு சொல்ல, ஒரு தனுசு வில்லு, வில் ரத்னம்னு ஒண்ணு இருக்கு, வில் எல்லா வில்லுக்குள்ளயும் சிரேஷ்டமான ஒரு வில்லு இருக்கு, அதை நீ பார்க்கணும் அப்படின்னு. ஆனா இதுல ஒடிஞ்சிருக்கிற அர்த்தம் என்னன்னா, நீ பார்க்க வேண்டிய வஸ்து வேற ஒண்ணு இருக்குப்பா நிக்கலையில, என்னன்னா தனுரத்னம்னு சீத ஒருத்தி இருக்க, அவனுக்காக அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றத மறைவா சொல்றேன். இந்த இடத்துல உடனே வாழ்ல கலப்பறம் சகதீ சச மாத்திரம் தூ பிரயாணம் பிரம்மவாதினம், அந்த ஆசிரமத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாம் ஒரு ஒரு மாட்டு வண்டி வச்சுட்டு அவள் ஆற்றுல அக்னிஹோத்திரம் பண்ணுவாள். அந்த அக்னி எல்லாம் எடுத்துட்டு கிளம்பினான். இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது கல்யாணத்துல ஆரம்பித்து அவ செத்து போற வரைக்கும் இந்த அக்னிஹோத்திரம்ன்றது டெய்லி இந்த யாகத்தை பண்ணணும். போன மாதிரி சின்னதா ஒரு ஒரு மணி நேரம் வேலை அதை பண்ணணும். அது என்னைக்கும் பண்றவா இருக்கா? அடியனோட ஆச்சாரியனோட ஆச்சாரியன் எஜ்வா சுவாமின்னு திருநாமம் அந்த சுவாமிக்கு நாவல் பார்க்கணும். திருமலை சதுர்வேதி சட்டக்கிறது நாராயண தாத்தையாதி மகாதேசிகன் அந்த சுவாமிக்கு திருநாமம். அவர் வந்து ஆத்துல இந்த அக்னிஹோத்திரன்றது இந்த ரீசன்ட் சென்சுரிஸ்ல இவர் தான் யாகம் பண்ணவர்னு இந்த சுவாமி தான் எழுதியிருந்தார். அந்த சுவாமியை சதசு கூட்டுவா, சதசுன்னு உபன்யாசம் சதசுன்னு நடக்கும். அப்படி கூப்பிடுறதே இதை விட்டுட்டு போக முடியாது. இது போனா சாயங்காலம் ஆத்து எங்க வெளில போனாலும் சாயங்காலம் ஆத்துக்கு வந்து இந்த அக்னிஹோத்திரம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணார்னா முக்கூரைசன் சீரன் கோபுரம் ஜியல் சொல்லுவாங்க. அந்த கோபுரம் ஜியல் நடத்துற சதத்துக்கு இந்த சாமியை கூப்பிட்டப்போ உங்களோட அக்னிஹோத்திரத்துக்கு எல்லாம் தடையே இல்லாம நீங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறேன், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு இந்த விஷயம். இந்த பிரம்மவாதிக்கு மீதி விஷயம் எல்லாம் அக்னிஹோத்திரத்துக்கு தேவையான சாமான எல்லாம் எடுத்துன்னு போன மாதிரி அடியோட ஆச்சாரியனோட ஆச்சாரியமும் அப்படி போனாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். போறச்சே மிதிலைக்கு போறா, சித்தாசனத்துல இருந்து மிதிலை அப்படிங்கிற ஊருக்கு போறா. போறச்சே நிறைய கடையெல்லாம் சொல்ற, கங்கா எப்படி வந்தது, கங்கைன்றது பூலோகத்துல எப்படி வந்தது அப்படின்னு சொல்ற. அது சொல்றச்சேவே இந்த சகரன் ஒரு ராஜா இருந்த, அந்த ராஜா அந்த ராஜாக்கு சுமதின்னு ஒரு பையன், கேசினின்னு ஒரு சுமதின்னு ஒரு கொண்டாட்டி, கேசினின்னு ஒரு கொண்டாட்டி. சுமதிக்கு 60,000 குழந்தைங்க பிறந்தா, கேசினிக்கு அசமஞ்சசம்னு ஒரு குழந்தை பிறந்தா. இந்த அசமஞ்சசத்துக்கு பிறந்தது அம்சுமான்னு ஒருத்தர். இந்த சகரராஜா காலத்திலேருந்தே கங்கையை எப்படியான கொண்டு வந்தது நம்ம பூமிக்கு, அப்ப அது தேவலோகத்துல தான் ஓடிந்திருந்தது. அதை பூமிக்கு எப்படியான கொண்டு வரணும்னு ரொம்ப தபஸ் பண்ணா நடக்கவே இல்லை. இந்த 60,000 பேர் பூமியை தோண்டிட்டு கீழே போனான். அந்த அந்த அந்த கங்கையை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் அஷ்டமேத யாகமும் பண்ணார். அப்போ அந்த அஷ்டமேதம் தான் சமயம் நம்பிக்கை. ஒரு குதிரையை கட்டி அவுத்து விட்டுருவாங்க, குதிரை எங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் போய் அவள் தீட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இந்த சகரர் குதிரையை கழித்து விட்டோம்னே அந்த குதிரையை இந்திரன் வந்து பாதாள லோகத்துல போய் மறைச்சு வச்சிருந்தான். இவா உலகம் மொத்தம் தேடுறா கிடைக்கவே இல்லை. சரி பாதாளத்துல இருக்கான்னு சொல்லி பூமியை நோண்டிட்டே போறான். அதுலேருந்துதான் சமுத்திரமும் உண்டாச்சு. அதனாலதான் சமுத்திரத்துக்கு சாகரம் அப்படின்னு ஒரு பேர். சகரபுத்திரர்கள்னால ஏற்பட்டதுனால அது சாகரம்னு பேரு. இந்த குதிரையை தேட போனா பார்த்தா அது கபிலர்ன்ற கபிலவாசுதேவர் அந்த ரிஷி ஆசிரம சுவாசல்ல அந்த குதிரை இருக்கு. அப்ப இவன் என்ன தப்பா நினைச்சிருந்தாங்கன்னா, இந்த முனிவர் தான் எடுத்துட்டு வந்து இங்க குதிரையை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி முனிவரை அப்படி கிட்டக்க போனான். அவர் இப்படி திரும்பி பார்த்தாரு, 60,000 பேரும் பத்மமா போயிட்டாளாம். அப்போ இவாளுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இவரோட அந்த 60,000 சகரபுத்திராளுக்கு தம்பியா அசமஞ்சசம் சேர்ந்தானே, அந்த அசமஞ்சசம் பேரு கேட்ட மாதிரி நம்ம யாரையாவது வெயணும்னா என்ன அசமஞ்சசம் மாதிரி காரியம் பண்ணியாரு. அசமஞ்சசம்னா இன்ன பிராப்தியேன்னு அர்த்தம். இன்ன பிராப்தியேன்னா ஒரு காரியத்தை ஏழாவதுதான் பண்ணுவோம், அவன் தான் அசமஞ்சசம், பொருத்தமில்லாதவன் அர்த்தம். இந்த அசமஞ்சசம் நம்பி இந்த கங்கையை கொண்டு வந்து இவாளுக்கு காரியம் பண்ணாதான் இவாளுக்கு நல்ல லோகங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டா. அப்ப இந்த கங்கையை கொண்டு வரணும்ன்றத பிரயத்தனப்படுறார் அசமஞ்சசோட பையன் அம்சுமான். அம்சுமான் பிரயத்தனப்படுற, நடக்கவே இல்லை. அப்புறம் அம்சுமான் அம்சுமானுடைய பையன் வந்து பகீரதன், அம்சுமானுடைய பையன் திலீபன். திலீபனாலையும் நடக்க முடியல, இந்த கங்கையை கொண்டு வரணும்ன்றது முடியல. அப்புறம் திலீபனுடைய பையன் பகீரதன், அவன் தபஸ் பண்றான், பயங்கர தபஸ் பண்றான் பிரம்மாவை குறிச்சு. உடனே பிரம்மா சொல்ற, கங்கையை நான் கீழே அனுப்புறதுக்கு ரெடி, ஆனா கங்கையோட போர்த்தை ஆனாலும் தாங்க முடியாது. சிவன் சிவன் மாத்திரம் தான் அந்த போர்த்தை தாங்கிக்க முடியும். நீ சிவனை குறித்து தபஸ் பண்ணுறா அப்படிங்கிற உடனே ஒரு சிவனை குறித்து தபஸ் பண்ணோன்னா சிவன் சரிப்பா நான் தாங்கிக்கிறேன், நீ கங்கையை மேலே தயசிடுவா அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த கங்கை முதல் முதல்ல பூமிக்கு வருது. தத்தோ தேவரிஷி கந்தர்வாக சுதாகலவாசினா பவாங்க பதிதன்வோத்தோயம் பவித்திரமிச்சு பஸ்பிருஷு அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த கங்கை வந்தவுடனே எல்லா ரிஷிகளுக்கும் சந்தோஷம். ஆஹா, கங்கையே வந்துட்டு பூலோகத்துக்கு அப்படின்னு சொல்லி தலையில தொட்டு கோஷிச்சுட்டாலாம். அதுல அத தேசிகன் சொல்றச்சு, ஜடகிர சக்கரதர ஜட்டில நடபதி மகுடதர நடனபட விபுத சரி ததிபகுட மதுகலன லலித பல நளிகரக உபமதித நிஜபதின ஜகதுபல தனுருசீர பரமமுனிவர யுவதி முதா. இது எப்படின்னா கங்கை ஓடி வந்தா என்ன நோக்கு வருமோ அது அப்படியே தேசிகன் மகாவீர வைபவம் ரகுவீரன் சித்திர சொல்லிட்டேன். இப்படிதான் கங்கை வந்துட்டு கங்கையோட பிரபாவத்தான் சொல்லிட்டு போறேன். ஆழ்வார் கூட சொல்றச்சு, கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடிதமே கலந்திதன் இருக்கும். கங்கைன்னு நாம ஒரு நிமிஷம் சொன்னாலே நம்மளோட பாப்பம் தான் போயிருமா. அப்பேற்பட்ட கங்கை கங்கை கங்கையே யோக குறியாட்டு யோகநாதம் சரீரவி. நாம் இங்க உட்காந்துட்டு கங்கை கங்கைன்னு சொன்னா கூட கங்கா ஸ்நான பலன் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. அப்புறம் விசால தேசம்னு ஒரு தேசம், அங்க கௌதமர்ன்ற ஒரு ஆசிரமம், கௌதமர்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு போறா. போற சேவை அவர் கிராமத்துக்கு தெரிஞ்சு போயிட்டு, இது என்ன, இது எங்கேயோ ஒரு ரிஷி தபஸ் பண்ண இடம் மாதிரி இருக்கு, இவ்வளவு சாநித்தியமா இருக்கு, கோயிலுக்கு வந்தா நம்மளுக்கு எப்படி பெருமாள் இருக்காருன்னு ஒரு சாநித்தியம் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆசிரமத்திலையும் இவ்வளவு சாநித்தியமா இருக்கு, ஆனா இங்க யாருமே மனசாலே இல்லையே, என்ன இது அப்படின்னு கேக்குறேன். கேட்ட உடனே சொல்றேன், கௌதமர்னு ஒரு ரிஷி, அவரோட ஒய்ஃப் அகல்யான்னு ஒருத்தி இருந்தா, ரெண்டு பேரும் தபஸ் பண்ணிட்டு இருந்தா, அந்த அகல்ய மேல இந்த இந்திரன் ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட உடனே கௌதமர் எழுந்து காத்தாலையில குளிக்கிறதுக்கு நதிக்கு போறேன். அந்த சமயத்துல இவன் கௌதமர் வேட்டத்திலே வந்திருக்கான், வந்து வந்திருக்கான். இவன் வந்திருக்கவன் கௌதமர் இல்லைன்றது அகல்யக்கு தெரியும், ஆனா என் அழகில மயங்கி இந்திரனே வந்திருக்கானே அப்படின்னு ஒரு க்ஷணம் கர்வப்பட்டு இந்திரனோட தப்பு பண்ணிடுறா அகல்ய. அப்படி பட்ட உடனே இது கௌதமருக்கு தெரிஞ்சது. வந்த உடனே இந்திரனுக்கு உன் உடம்பெல்லாம் கண்ணா போகட்டும் அப்படின்னு சாபம் விட்ட. அதுக்கப்புறம் அகல்யக்கு, நீ என் கூட இருந்து தபஸ் பண்ற பாக்கியத்தை இழந்துட்டமா, நீ இனிமேல் உனக்கு இனிமேல் அந்த பாக்கியம் கிடையாது, என் கூட சேர்த்து வாழணும் அப்படிங்கறதான பாக்கியம் உனக்கு இல்ல, அதிர்ஷ்டம் பவிஷ்யதி, நீ இனிமேல் யாரு கண்டுக்கும் தெரியாது போயிடுவ, ஒரு கல்லா போ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டேன். அப்போ இந்த ராமன் இப்படி இந்த ஆசிரமத்துக்குள்ள நடந்துட்டே இருக்கிறதே ஒரு ஸ்திரீ எதிர்க்க வந்து நிக்கிறான், யார் அப்படின்னு பார்த்தா அகல்ய. இவளுக்கு சாப விமோசனம் என்ன சொல்லியிருக்காரு கௌதமர்னா, ராமன் ஒருத்தன் வருவான், வந்து அவனுடைய அனுகிரகத்தினால நீ வந்து திருப்பி அவனுடைய ஸ்வயரூபத்தை அடைவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமனுடைய சரணம், அந்த ராமனுடைய பாதுகையில பட்ட மண்ணு பட்டுதான் அந்த கல்லு மேல அவ திருப்பி அகல்யாயிட்ட, கல்லா இருந்தவ அகல்யா ஆயிட்டாளாம். அது சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாயத்துல சொல்றதே, பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் அப்படின்னு சொல்ல, ஒரு கல்லு பெண்ணாச்சு அப்படின்னா நம்ப முடியாதா, அப்பனா உன் திருவடிக்கு எவ்வளவு பிரபாவம் இருக்கு அப்படின்னு சொல்ற. அத கம்பன் சொல்றதே, கைவண்ணம் இங்கு அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லி, உன்னோட அஸ்திரத்தை போட்டு ராவண ராட்சதால சம்ஹாரம் பண்ணியே, அதை யாக சம்ரட்சண தயத்துல பார்த்துட்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், உன்னோட திருவடிக்கு எவ்வளவு பிரபாவம்ன்றது இந்த அகல்யாமணி காப்பாற்றினதுல எனக்கு தெரிஞ்சிருந்தேன். கால் வண்ணம் இங்கு கண்டேன்றது ரெண்டு அர்த்தம் இங்க, கால் வண்ணம்னா உன் திருவடியினால ஏற்பட்ட ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டேன், கால் வண்ணம்னா கால் 0.23% கால் வண்ணம்னா அரை கால்னு சொல்லணும் போது அந்த கால் இன்னும் பிரபாவம் பிரபாவம் ராவண மத பரியந்தம் பெரிய பிரபாவம் இருந்துச்சு, அதுல கால்வாசி தான் பார்த்திருக்கேன் அப்படின்னு இந்த இன்னொரு அர்த்தம். அப்போ தேசியன் பாதுகாத்திரத்துல சொல்லச்சே, பாதுனா பத்மநாபத்திய பாதுகா கேடி மாம்சவகா, இந்த பெருமாளுடைய கால் கூட இந்த கல்லுல படல, பெருமாள் பாதுகு சாத்திருக்காரு, பாதுகா செருப்புன்னு வச்சுக்கோங்க, அந்த செருப்புல ஒரு மண்ணு, அந்த மண்ணோட குழுவி போய் கல்லுல பட்டு அகல்யாயிட்டா. அகல்யானது மட்டும் இல்ல, ஸ்திரீகள் உள்ள உத்தமமான ஸ்திரீன்னு நாம சொல்றோம், அகல்யா தாரா சீதா அப்படின்னு சொல்றோம், இவாள் உள்ளெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆக்கிடுதான். அப்பனா அந்த பாதுகையோட பிரபாவத்தை பார்த்துக்கோங்க, எப்பேற்பட்ட தப்பு பண்ணி கெட்டு போயிருந்தாலும் ராமனுடைய பாதுகா பிரபாவத்தினால அவனால மீண்டு வர முடியும் அப்படிங்கறது இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் கௌதமர் வந்து கௌதமருக்கு தெரிஞ்சிருந்த ஞான திருஷ்டினால பார்க்கற அகல்ய திருப்பி சாப விமோசனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து பெருமாள் இவா ரெண்டு பேரும் கௌதமரும் அகல்யும் சேர்ந்து இருக்கிறது நமஸ்காரம் பண்ணாராம். கௌதமரும் அகல்யும் நினைச்சிருந்தாராம், நம்மளுக்கு வாழ்க்கையை குறிச்சு நம்ம காலத்திலே உலகத்தில் இந்த மாதிரி தெய்வத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாராம். அவளுக்கு பூஜை எல்லாம் பண்ற அகல்யும் கௌதம் இருக்கும் கூடிய கிளம்புறேன். மிதிலைக்கு ரெண்டு பேரும் வந்தா, இந்த மிதிலையோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தான் இந்த கௌதமரோட ஆசிரமம் இருக்கு. அவுட்ஸ்கர்ட்ஸ்னா இங்க எப்படி சொல்றது, சென்னையில இருந்து சென்னைக்கு மிக அருகில் அப்படிங்கிற மாதிரி மிதிலைக்கு மிக அருகில் தான் இந்த கௌதமரோட ஆசிரமம் இருந்திருக்கு. மிதிலைக்கு வந்தா, வந்த உடனே இந்த ஜனகர் பார்த்த, இமோஸ்மோ பத்ரந்தே தேவல்ய பராக்கிரமோ கஜசிம்ஹீரோ சார்தூல விஷபோமோ, இவா ரெண்டு பேரும் வந்திருக்காள், யாத்மாமி இவா இமோ குமாரோ, சம்ஸ்கிருதத்துல மட்டும்தான் அந்த உரிமை பண்மைன்னு தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல உரிமை இருமை பண்மை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை குறிக்கிறதுக்கான சப்தம் அதை திவ்யசனம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதம், ஏகவசனம் திவ்யசனம் பகுவசனம்னு இந்த திவ்யசனத்திலே சொல்ற. இவா ரெண்டு பேர் யாத்மாமி, இவா பார்த்தா தேவத்துடைய பராக்கிரமம், இவாளோட பராக்கிரமத்தை பார்த்தா தேவதைகளா இவா ரெண்டு பேர், கஜசிம்ஹீ இரவு சிம்மம் மாதிரி நடக்கிறா, சிம் கஜம் யானை மாதிரி நடக்கிறா, சார்தூலம் புலி மாதிரி நடக்கிறா, ரிஷபோமோ நல்ல பெரிய காலம் எப்படி நடந்தா இருக்கும் அவ்வளோ பராக்கிரமத்தோட நடக்கிறாளே இவா யாத்மாமி, இவா பத்மபத்ர விசாலாட்சோ தாமரை கண்ணை வச்சிருக்காளே இவா யாத்மாமி அப்படின்னு கேட்கிற. கட்ட தூணி தரம் தரவு கத்தி அம்பு வீட்டு இதெல்லாம் வச்சிருக்காளே இவா யாருன்னு ஒரு ஒரு கேள்வியா கேட்டுட்டே இருக்காரு. அவருக்கு வந்து குஷி தாங்கல, இப்பேற்பட்டவா வந்திருக்காளே, இவளை பார்த்தாலே சூப்பரா இருக்காளே இவா அப்படின்னு ஜனகருக்கு தோணிட்டு, தோண உடனே விஸ்வாமித்திரர் வந்து வரவேற்றார். இவா ரெண்டு பேரை பத்தி கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், இவா தசரத ராஜகுமாராள், சக்கரவர்த்தி திருமகன் இவர், இவர் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த யாகம் பண்ணா சொன்ன தானம் நிறைய பண்ணணும், அன்னதானம் நிறைய பண்ணணும், இந்த தானங்கள்லாம் நிறைய பண்றான். பண்ணி இவாளுக்கு ஒரு உள்ள அழைச்சி விசுவாமித்திரன் எல்லாம் கிராம லட்சுமணன் உள்ள நீங்க உள்ள போங்க சாமி அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டேன். கூட்டின்னு போன உடனே இந்த மிச்சிலையில இவா ரெண்டு பேர் விசுவாமித்திரர் லாம ராமர் லட்சுமணன். விசுவாமித்திரர் முன்னாடி யாகத்திலேயோ யாகத்திலான காரியத்தெல்லாம் பார்க்க போயிட்டாரு. ராமர் லட்சுமணன் இந்த மிச்சிலையோட மாட வீதியில நடந்து வராங்க. அவ நடந்து வரது எப்படி இருக்கு அப்படின்னா, தோழி கண்டார் தோழே கண்டார் தொடுகடல் கமலவண்ணன், தாழ் கண்டார் தாழே கண்டார் தடக்கை கண்டார் மகதே, வாழ் கண்ட கண்ணார் யாரே வடிவினை இந்திய கண்டார், உள்வந்த சமயத்தன்னாள் உருவு கண்டாரையொட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஜன்னல்லேருந்து பார்க்கறாள். யாராவது இந்த பசங்க நடந்து வரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்க்கறது தோழ்னா அந்த தோழிலேயே ஸ்டக் ஆகிட்டாங்க. ஏன்னா தோழே அவ்வளோ அழகா இருக்கும், மசில்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போவாங்க ராமலட்சுமணன். அதனால போய் இந்த மசில் எல்லாம் நல்லா ஏறி வச்சுட்டு இந்த தோழ்ல எல்லாம் நல்லா உருட்டு திறன் குதிரண்டமா ராமனுக்கு லட்சுமணனுக்கு. அதனால ஒருத்தர் தோழை பார்த்தாருனா தோழையே பார்த்துட்டு இருக்கா, இன்னொருத்தர் தொடுக்கடல் கமலமண்டம் தாழ் கண்ட தாமர மாதிரி தாமர புஷ்பம் மலர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு சரணம் ராமனுடைய திருவடியை பார்த்தா அந்த திருவடியை விட்டு அடுத்த பாருங்க பாக்கிறதுக்கே அவளுக்கு முடியல. தாழ பார்த்தா தாழையே பார்த்தாலும் தடக்கை இல்லாதே, கையை பார்த்தா கையே தான் பாக்கிறானா. சரி இவ யாரு அப்படின்னா, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு ஒரு பெருமாண்டத்தாரு அவர் தான் இவரோ அப்படின்ற இடத்துக்கு பார்த்தாலும், தயவரன் முதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், இவர் யாருன்னா தசரத ராஜகுமாரன் அப்படின்னு சொல்றாளே அவரா அப்படிங்கிறா. சில பேர் இல்லைங்க அவர் இல்லை தாமரை கண்ணன் இவர், இவருடைய கண்ணை பார்ப்போல தாமர மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாளா. புயலிவன் மேனி என்பார், மேகம் மாதிரி இருக்கு, மேகம் மாதிரி இவனோட திருமேனி இருக்கு, அதனால இவன் மேகசியாமன் அப்படின்னு சில பேர் சொன்னாளா. சில பேர் பூ ஐயே முருகம் என்பார், மேகம்லாம் இல்லப்பா மேகம் கொஞ்சம் சில சமயத்துல வரும் போகும் அப்படி இல்லை, புஷ்பம் எப்படி சுகுமாரமா மெல்லிசா இருக்கணும் அந்த மாதிரி இருக்குவா திருமேனி, இதை போய் மேகத்தோட கரெக்டா இருக்க மாதிரி தப்பு அப்படின்னு இன்னொருத்தர். இன்னொன்னு கயல் பொருள் கடவுள் வைப்பு கடவுளே காணும் என்பார், நீங்க சொன்னது எல்லாமே தப்பு. இவர் யாருன்னா சீராந்தியில பட்டு கட்டே எந்த மீன் எல்லாம் துள்ளி துள்ளி இவர் எழுதி பார்க்கணும் அப்பேற்பட்ட பரமாத்மா இவர் விஷ்ணு இவர் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாலாம். அதுக்கப்புறம் அங்க இன்னொரு சம்பாஷணம் என்ன நடக்கிறதுன்னா, மிதிலையில் இருக்கிறவா என்ன பேசுகிறா அப்படின்னா, அயோத்தியாவிலிருந்து மிதிலைக்கு வாக்கப்பட்டவன் ஒரு ஸ்திரீ அங்க இருக்கா, மிதிலையிலேயே பிறந்து மிதிலையிலேயே வாக்கப்பட்டவன் ஒரு ஸ்திரீ இருக்கா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் என்ன பேர் வைக்கலாம்னா சியாமலாவர்த்தி கோமலாவர்த்தி, ரெண்டு பேரும் எப்பயும் பேசிட்டே இருப்பாளம். எங்க அயோத்தியா ராஜகுமாரன் எவ்வளவு அழகு தெரியுமோ இல்லையோ அவன மாதிரி அழகு நீ பார்த்துக்கவே மாட்டேன் கோமலம் அப்படின்னு இவன் சொல்றான். இவ சியாமலாவை பார்த்து என்ன சொல்றான்னா, நீ என்ன நீ அயோத்தியால பார்த்துட்டு இங்க எங்க ராஜகுமாரியை பார்த்துருக்கவே இல்லையோ, சீதைய சீதையோட அழகுக்கு எப்பேற்பட்டவன் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவளோட அழகு அவ்வளவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி இந்த கோமலத்துக்கு இப்ப சியாமலம் சொல்றான். இப்படி சொல்லிட்டே இருக்கே இவாளை சண்டை வந்துடுச்சு. ஒரு நாள் எங்க ராஜகுமாரன் நீ பார்த்ததே இல்லை, நானும் எங்க ராஜகுமாரன் ராமனையும் பார்த்துருக்கேன், உங்க நாட்டு சீத்தையும் பார்த்துருக்கேன், நான் சொல்றேன் இல்லை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்றான். உடனே இவாளுக்கு ரெண்டு பேரும் இல்லை இல்லை எங்க சீத்தை தான் அப்படின்னு சண்டை வந்து பக்கத்து பக்கத்தான் பக்கத்து பக்கத்தான் இருக்கிறவாளுக்கு சண்டை வரும். அதனால இந்த சண்டை வந்தது இவா பேசிக்கிறதே கிடையாது. இந்த மாடவீதியில ராமன் நடந்து வரதை பார்த்துட்டா இந்த சியாமலா, சியாமலா பார்த்துட்டு ஐயோ இதை முதல்ல நாம யாருக்கிட்ட சொல்லணும், நம்ம மாத்துக்காரத்தையா சொல்லணும், இல்ல இல்ல பக்கத்துல இருக்காளே கோமலம் அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓடுறான் வாத்துக்கு. கோமலம் எங்க ஆத்துக்கு நீ வாய வெட்ட வாய அப்படிங்கிறான். என்ன இத்தனை நாளா பேசல இப்ப கூப்பிடுறாடே அப்படின்னா, எங்க ராமர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாலாம். ஓடி வந்து ரெண்டு பேரும் ராமனை பார்த்தா ரெண்டு பேரும் ஆச்சரியமா அந்த அழகில் மயங்கிட்டாலாம். இருந்தாலும் அந்த கோமலம் மிதிலேயே இருக்காலும் அவர் விட்டு அந்த கெத்த விட்டு கொடுக்கூடாதுங்கிறதுக்காக, நம்பியைக்கான நங்கைக்கு ஆயிரம் கண்கள் வேண்டாமோ அப்படின்னு சொல்லி இந்த சியாமலா அயோத்தியாவிலிருந்து வாக்கப்பட்டாளே அவன் சொல்றான், எங்க ராமனை பாக்கிறதுக்கு உங்க சீதைக்கு ஆயிரம் கண்ணு வேணும் அப்படின்னு சொன்னாலாம். இவ விட்டு கொடுப்பாளா மிதிலையில் இருக்கிறவ, எங்க சீதைய பாக்குறப்பெல்லாம் உங்க ராமனுக்கு ஆயிரம் கண்ணு, கொம்பியை காணுந்தோறும் குறிசெய்க்கும் அண்ணரேயா, உங்க ராமன உங்க சீதையை பாக்குறதுக்கு எங்க ராமனுக்கு ஆயிரம் கண்ணு வேணுங்கிறது கிடையாது, எங்க சீதையை பாக்குறப்பெல்லாம் உங்க பெருமானுக்கு ஆயிரம் கண்ணு அப்பப்ப வரணும், அவ்வளவு அழகு எங்க சீதைன்னு சொல்லி இவ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான சம்பாஷணை எல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் சபையை கூட்டினர் ஜனகர், அந்த சபையை கூட்டி சுயம்பரம் நடக்கிறது. என்ன சுயம்பரம் அப்படின்னா, பெரிய வெளி வச்சுட்டு இருக்காராம், நினாம் சதானி பஞ்சாக வியாபனானாம் மகாத்மானாம் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தன் அந்த வில்லு வச்சிருக்கிற பொட்டியை இழுத்துட்டு வரத்துக்கே 6000 பேர் இழுத்துட்டு வராங்க. அந்த பொட்டிய அவ்வளோ பெரிய வில்லு, அது சிவனோட வில்லு அப்படின்னு சொல்லி ஜனகர் ரொம்ப நாளாக அந்த வில்ல வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல சீதை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மானின்னு ஒரு விளையாட்டு பால் இருக்கோம், பால் போட்டு விளையாடு குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரி விளையாடினா, ஒரு நாள் அந்த பால் அந்த பொட்டி கடியில போயிடுது. அந்த பொட்டி கடியில போயிடுதுன்னா அந்த பொட்டியை தள்ள முடியும், 6000 பேர் வரணும், அந்த 6000 பேர் வந்தாலும் தள்ள முடியும் அந்த பொட்டியை, அவ்வளோ வெயிட்டு பொட்டி. ஆனா இந்த சீதை அது இப்படி கை வச்சாலும் அந்த பொட்டி தானா நோந்துடுதான், நோந்து அது கடியில இருக்கிற பந்தை எடுத்துட்டு திருப்பி அதே இடத்துக்கு வச்சுட்டாலும் சீதை. இதை ஜனகர் பார்த்துட்டு பார்த்த உடனே அப்பவே அவர் தெரிஞ்சு போச்சு, இந்த வில்ல தூக்குறவனுக்கு தான் நம்ம நம்ம பொண்ணை கொடுக்கணும், என் பொண்ணை இவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்காங்கன்னா அவளுக்கு மேலதான் அவன் கொடுக்கணும் என் மாப்பிள்ள அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த வில்ல காமிச்ச. இப்ப ஏற்பட்ட வில்ல வந்து விஸ்வாமித்திரர் சொன்னாராம், ராமா லக்ஷ்மணா நீங்க பாருங்கப்பா அப்படின்னு சொன்னாராம். உடனே லக்ஷ்மணர் வந்து கச்சத்தை கொஞ்சம் இப்படி கட்டி முன்னாடி போனான், ஒன்னும் இல்லப்பா நீ போகாத கதையே மாறிடும், அப்புறம் இந்த வில்ல தூக்கிறதுக்கு ஒரு பையனுக்கு சக்தி கிடையாது, ஆனா இந்த ராமன் அசால்ட்டா இந்த வில்ல தூக்கினாரா, தூக்கினா இந்த நான் ஏற்படுமா அப்படின்னாரா, ஏத்துப்பா அப்படின்னாரா. அது ஏற்றும் போது இந்த நான் அப்படிங்கிறது இந்த வில்லோட மேல் பகுதியில வச்சு கட்டணும், அப்படி கட்டுறதுக்கு இவர் வேகமா இழுத்த உடனே இந்த வில்லோட இது முறிஞ்சு போயிட்டான். அந்த முறிஞ்சது கம்பன் வர்ணிக்கட்டு எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார் அப்படின்னா, ராமன் வில்ல எடுக்கிறதே பார்த்தாலும் உடஞ்சது சத்தம் தான் கேட்டுதான் அவன் பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ வேகமா இருந்துதான், எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் இந்த வால்மீகி சொல்றச்சே வச்சராம இது வந்து அடுத்த அவதாரத்துல தான் அப்பா அம்மாவை கேட்காம கல்யாணம் எல்லாம், இந்த அவதாரத்துல அப்பா அம்மா ஒத்துட்டாரா கல்யாணம் அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே ஜனகர் உடனே தசரதனுக்கு இன்விடேஷன் எல்லாம் அனுப்பிச்சு, இந்த மாதிரி ஆள் எல்லாம் சேனையெல்லாம் அனுப்பிச்சு உங்க பையன் இந்த மாதிரி இந்த சிவனத்தை உடச்சுட்டாரு, அவருக்கு உங்களுக்கு நான் என் பொண்ணை கொடுக்குறேன், நீங்க எல்லாம் வந்தா மேல கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். தசரதனும் வர தசரதன் வந்து உடனே பார்த்தா ராகா இப்பேற்பட்ட பிரபாவம் சந்தோஷம், சீதை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆட்டம் கல்யாணம் ஆட்டம் அப்படின்னு சொன்னா, அப்புறம் வரப்பிரேஷனம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துல ஒரு பாகம், இவா யாரு அவா யாருன்னு சொல்லி பத்திரிகை இன்னாருடைய பௌத்திரன் இன்னாருடைய தோஹித்திரன் இன்னாருடைய குமாரன் அப்படின்னு, அந்த மாதிரி இவர் யாரோட தசரத குமாரன் அஜனுடைய பேரன் அப்படின்லாம் இவா பத்திரிகை எழுதுறா. இவா சீதைக்கு வந்து ஜனகருடைய குமாரன் குமாரத்தி அப்படின்னு இவர் இந்த பக்கத்துல இவா எழுதுறா. கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டா, அடிச்ச உடனே அஷ்டவிரதம், அஷ்டவிரதம் ஒரு விரதம் பண்ணுவா கல்யாணத்துல, கல்யாணத்துக்கு விஸ்தாரமா வர்ணிக்கிறார் வால்மீகி. கல்யாண நாளிக்கு வசித்தர் வந்திருக்கார், இவாத்து வாத்தியார் தசரதராத்து வாத்தியார் வசித்தர், அவர் வந்து கேட்டாராம் ஜனகர்கிட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். ஐயோ சாமி, தசரதன் எப்படி உங்களுக்கு சிஷ்யரோ அதே மாதிரி நாங்களும் ஜனகர் நாங்களும் சிஷ்யர் தான் அப்படின்னு சொன்னாராம். சொல்லி காரியம் எல்லாம் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிறதே விஸ்வாமித்திரர் சொன்னாராம், உனக்கு சொந்த பொண்ணு ஒரு சீதா, சீதன்றவ யாக பூமியிலேருந்து கிடைச்சா, சீதை வந்து ஜனகருக்கு சொந்த பொண்ணு கிடையாது, யாகம் பண்றதே அந்த பூமியிலேருந்து கிடைச்சதுதான் சீதை. ஆனா அந்த சீதை கிடைச்ச உடனே அசரீரி சொல்லிட்டு இனிமேல் இவள பொண்ணா பாவிக்கணும் அப்படின்னு சொன்னதுல பொண்ணா வளர்த்து வர அவருக்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு பேரு ஊர்மிளா அப்படின்னு பேரு. அந்த ஊர்மிளைய வந்து நீ லக்ஷ்மணன் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரரே பேசுற. இவ தசர ஜனங்களுக்கு தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு குசனாபரத்னு பேரு. அந்த குசனாபரத்து இந்த பொண்ணு இருக்கா, அவ பேரு வந்து மாண்டவி சுதகீர்த்தின்னு ரெண்டு பேர், அவளை பரதன் சத்ருகன்னு ராஜா பேர் நாலு பேர் இருக்கா, அவளை கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்ட்டார் ஜனகர். ஜனகர் தம்பியும் வந்த அவளும் ஒத்துட்டா, ஒத்துட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆரம்பிக்க நடக்கிறது. கல்யாணத்துக்காக சீதையை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட்டுப்புடவை கட்டிட்டு கூட்டி வரா கல்யாண மேடைக்கு. ததஸ்தீதாம் சமானீய சர்வாதரண பூஷிதாம் வித்யுத் பிரபாம் விசாலாட்சிம் ஸ்னிக்த குஞ்சித மூர்த்தஜனாம். சீதா அந்த சமயத்தில் வராமல் எப்படி வராங்கிறத வால்மீகி வர்ணிக்கிறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட்டுப்புடவை, எப்பேற்பட்ட பட்டுப்புடவைனா ஹம்சம் பாடம் வச்ச பட்டுப்புடவையும். நாம் எல்லாம் போய் கேட்கிறோமே கடகாரங்கள, அந்த பாடம் வச்ச புடவை இருக்கா, இந்த குங்குமப்பூ பாடம் வச்ச புடவை இருக்கா, தாழப்பூ பாடம் வச்ச புடவை இருக்கான்னு கேட்கிறோமே. அந்த மாதிரி சீதையோட அப்பா ஆற்றுல வாங்கினது ஹம்சம் பாடம் வச்ச புடவையா. ஹம்சாங்கிதேன சௌமேன கிஞ்சித் பீதேன சம்மதாம் சர்வாபரண பூஜையா. என்னென்ன ஆபரணம்லாம் போட்டுக்கணுமோ கல்யாணத்துக்கு எல்லா ஆபரணத்தையும் போட்டுட்டு வராங்க. சீதை வரச்சேவே எப்படி இருக்குன்னா, இந்த மின்னல் பிளாஷ் அடிக்கிறது வானத்துல அப்படி அடித்தா எப்படி இருக்குமோ அப்ப ஏற்பட்ட தேஜஸோட வரானா சீதை. சீதை வந்து அப்படி வராருங்கிறத வர்ணிக்கிறார். விசாலாட்சியும் கண்ணு காது வரை நீண்டு இருக்குமா சீதைக்கு, அப்ப ஏற்பட்ட கண்ணடி. மீனாட்சியும் பேரப்படாது, ஏன்னா மீன் மாதிரி இருக்குமா கண்ணு, அதனால மீனாட்சியும் பேர். விசாலாட்சின்னா காது வரை நீண்ட கண்களை உடையவாங்கிறத, அதனால விசாலாட்சி அப்படிங்கிற. இனிமேல் யாரும் கல்யாணத்துக்கு ஆசிய பொண்ணுக்கு மாட்டு பண்ணுவோம் வாங்கிறது இந்த மாதிரி புடவை வாங்குவோம் கிஞ்சித் பீதேன் சம்ருதான் புடவைக்கு மேல தலப்பு மாதிரி, அந்த தலப்பு என்ன பாடுறதுனா அது ரெட்டு கலர் பாடுறோம், சுரக்டேன்னு சம்ருதம் லைட் ரெட்டு, லைட் எல்லோ லைட் ரெண்டு, ரெண்டுமே லைட் கலர் தானா, சூப்பரான புடவை. அதனால இந்த புடவையை கட்டிட்டு வரான சீதை. இந்த இந்த ஹம்சாங்கிதேன சௌமேன இந்த ஹம்சம் பாடுறது சொன்னாங்க. இந்த சுவாமி தேசிகன் ஹம்சத்தன் தேசம்னு ஒரு காவியம் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஹம்சத்தை தூது அனுப்புற எவ்வளோ, அந்த ஹம்சத்தை ஹம்சம் நடக்கிறத பார்த்து சீதை ஞாபகம் வந்துருந்தான் பெருமாளுக்கு. ஏன்னா தத்துகூலாங்கமூர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஹம்சம் எப்படி நான் இருக்கோ இதே மாதிரி தானே நம்ம கல்யாணத்துல சீதை கட்டின புடவை இருந்தது அப்படின்னு சொல்லி சீதையை அந்த இடத்துல ஸ்மரிச்சுக்கிற பெருமாள் அப்படின்னு தேசிகன் வர்ணிக்கிறார். அக்னியெல்லாம் வளர்த்து ஹோமம் பண்ணிட்டு இருக்கா கல்யாணத்துக்கு தேவையான அக்னி ஹோமம். அங்க அந்த இடத்துக்கு சீதையை அழைச்சிட்டு வந்து நிறுத்தினாராம் ஜனகர். அது எப்படி அவள் நின்னா அப்படின்னா, இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிறது நம்ம கல்யாணத்துல எல்லாம் உண்டு. சில பேர் அதுல அப்பா மாடியில உட்காந்து வச்சு கல்யாணம் பண்றதுன்னு. பெருமாள் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னா, ஸ்ரீரங்கத்துல பங்குனி வசனம் சேர்த்துவா அவளுக்கு தெரியும். பெருமாள் தாயார் எப்படி இருப்பான்னா, பெருமாள் இப்படி நின்றுட்டு இருப்பார், தாயார் ரைட்டர் சைட்ல இப்படி நிக்கணும், ஆனா இப்படி நிக்க மாட்டா, கொஞ்சம் பெருமாளையும் பார்த்துருப்பா நம்மளையும் பார்த்துருப்பா. எதுக்கு என்ன, வர குழந்தை நம்மளோட குழந்தை, அதை பத்தி இந்த பெருமாள்கிட்ட சொல்லி இவருடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கிராஸா நிற்பா. அது சீரங்கத்துல பங்குலயோத்திரம் செய்வா இது தெரியும். பெருமாள் நேரம் நிற்பார், தாயார் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா பெருமாளையும் பார்த்துருப்பா நம்மளையும் பார்த்துருக்கா மாதிரி நிற்பா. அந்த மாதிரி சீதையும் ராமனையும் நிக்க வச்சார் ஜனகர். அப்ரவீத் ஜனகோ ராஜா குசல்யானந்தவர்தனம். அத உடனே ராமன் நிக்கிற ரவியோ நிக்கிற ராமனை பார்த்து சீதையை பக்கத்துல நிறுத்தி வச்சுட்டு ஜனகர் பேசினாராம். யம் சீதாம சுதா சகதர்ம சரீதர பிரதீச்சதை நாம் பத்ரம் தே பாணி கிருஹேஸ்வபாணினா. இவ சீதை என் பொண்ணு, உன் கூட சேர்ந்து தர்மாச்சரணம் கிரக காரியங்கள்லாம் தர்மத்தை எல்லாத்தையும் அனுஷ்டிப்பாய்வ, பிரதீட்சை இவளை வாங்கிக்கோ அப்படின்னாராம். பத்ரம் தே, இவளை வாங்கிக்கிட்ட உடனே இத்தனை நாள் உன்னை ராமன் கூப்பிட்ட, இனிமேல் உன்னை ராமபத்ரன் கூட போறாப்பா, உனக்கு இனிமேல் மங்களம்லாம் வந்துடுது. பாணி கிருஷ்ணேஸ்வர பாணினா, இவ கையை உன் கையால வாங்கிக்கோப்பா அப்படின்னாராம். அந்த காலத்துல இந்த திருமங்கலி தாரணம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, முக்கியமான விஷயம் பாணி கிரகணம்ன்றதுதான் முக்கியம். ஏன்னா ஆண்டாள் சொல்றதே வாரணமாயிரம் புஸ்தகத்துல, கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்தட்ட கணா கண்டேன் தோழினான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். அதனால இந்த கை பாணி கிரகணம் கையை பிடிச்சிக்கிறது அப்படிங்கறதுதான் கல்யாணத்துல முக்கியமான விஷயம். பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா பதிவிரத, உன்னோட உன்னோட விஷயத்திலே ரொம்ப விரதம் மாதிரி உன்னை பார்த்து பார்ப்பா மகாபாகா, மகாபாகியமான வழிவ சாயேவானு கதாசதா, நீ நடந்தா உன் நழல் எப்படி பின்னாடி வருமோ அந்த மாதிரி உன்னை பின்தொடர்ந்துட்டே இருப்பாப்பா. இத்தித்வா பிராட்சிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா, இதை சொல்லிட்டு ராமர் கையில ஜலம் சேர்க்கணும், சேர்த்துட்டு இந்த சீதையை பிடிச்சிக்கணும், இந்த ஜலத்தை சேர்த்தாரா. இந்த இம் சீதா மமசுதா அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு சில அர்த்தத்தை பார்ப்போம். இயம் சீதா அப்படின்னா இவ சீத அப்படின்னு அர்த்தம். ஏன் ராமன் தெரியாதுன்னு இவ சீதன்னு இத்தனை நாள் சீதன்ற ஒருத்திக்காக தான் இந்த ஸ்வயம்பரம் நடக்கிறது. சீதன்னு ஜனங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். கல்யாணம் பண்ண போற கல்யாணத்தண்ணிக்கு வந்து யாரன்னா தான் மாப்பிள்ள கிட்ட மாப்பிள்ள இதுதான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாள். ஆனா இவர் ஏன் சொன்ன அப்படின்னா, இவ சீத இத்தனை நாள் நீ இந்த விஸ்வாமித்திர சொன்னா இருக்கையோ, ஜனகருடைய யாகம் பண்ற அவ வந்து பயம்பரம் பண்றன்னு சொன்ன இருக்கையோ, அப்போல இருந்தே பெருமாள் சீத சீத சீத சீதன்னு சொல்லி மனசுல ஒரு கல்பனை, ஆஹா சீதையை பார்க்க போறோம், சீதன்ற எப்படி இருப்பாளோ என்னவா இருப்பாளோ அப்படின்னு நினைச்சுட்டே வந்த. அந்த மாதிரி நீ நினைச்சிட்டு வந்தி அப்போலேருந்து அப்பேற்பட்ட சீதை இவதாட்டா இதான் சீதை அப்படின்னு காமிச்சாராம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இயம் சீதா இவ சீதை அப்படின்னு என்ன எதுக்கு சொன்னாருன்னா, இந்த கல்யாண மண்டபம்ன்றது நம்மள மாதிரி வெளி ஹால்ல எல்லாம் எடுத்து பண்ணலையா, அரண்மனையிலேயே கல்யாண மண்டபம் மாதிரி தூணெல்லாம் இருக்கு. அந்த தூண்ல எல்லாம் ரத்னங்கள்லாம் பொறிச்சிருக்கான் அந்த தூண்ல. இப்ப நம்ம இங்க கோயில் எல்லாம் தூண் இருக்கு, இந்த தூண் மாதிரியே ஜனகருடைய அரண்மனையில தூண் இருக்கு கல்யாண மண்டபத்துல. கல்யாண மண்டபம்னா அவ அரண்மனையே கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்துல தூண் எல்லாம் ரத்னத்திலேயே பிடிச்சிருக்காள். அந்த ரத்னத்துல சீதையோட பிம்பம் பிரதிபிம்பிக்கிறது, அதாவது கண்ணாடி இல்ல நம்ம முகம் பார்த்தோமே நம்மளுக்கு அந்த இது தெரியும் போலயோ, அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு ரத்னத்திலையும் சீதையோட முகம்லாம் தெரியறது. ராமன் வந்து இந்த சீதையை பார்க்காம அப்படி இந்த ரத்னத்தையே இந்த ஸ்தம்பத்தையே பார்த்துட்டு இருக்க தூணையே பார்த்துட்டு இருக்காரு, அதுல நிறைய சீதை தெரியறாளே அப்படின்னு. அவர் ராமனை தொட்டு ஜனகர் இதுதான் பாத்தீங்க அந்த சீதை எல்லாம் பார்க்காத, இதுதான் ஒரிஜினல் சீதை அப்படின்னு சொன்னாராம். இயம் சீதான்னு சொல்லிட்டு மமசுதா என் பொண்ணு அப்படின்னாரா, என் பொண்ணு எதுக்கு சொன்னா, கல்யாணத்துல போய் முதல்ல சொன்னதுக்கு புரிஞ்சு போயிடுது, இயம் சீதான்னு சொன்னதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணுன்னு யாரான சொல்லுவாடா, அப்பா வந்து கல்யாணத்துல திருப்பி மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே என் பொண்ணுதான் அப்படின்னு மாமனார் சொன்னாருன்னா அழகாவா இருக்கு. அது மாதிரி எப்ப ஜனகர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனகர்ன்றவர் கர்மயோகி. அவ எப்படின்னா ஒருத்தன் என்னோட யான் எனது என்பது ஒன்று இல்லைன்னு இருப்பான். நான் ஒருத்தன் நான்றவன், எனக்கானவன் கிடையாது பகவானுக்கானவன், என்னோட வஸ்துவும் எதுவுமே கிடையாது. இந்த புஸ்தகம், இந்த மைக்கு, இந்த செல்போன், என்னோட பேகு எதுவுமே, என்னோட வீடு அப்படின்னு எனதுன்னு ஒன்று இருக்க மாட்டாளாம். அப்பேற்பட்டவர் ஜனகர். அப்பேற்பட்ட ஜனகருக்கு கூட தான் அபிமானப்படுறதுக்கு ஒரு ஒரு இடம் உண்டான், அது யாருன்னா சீதையும். அதனாலதான் மமசுதா ஏன் பொண்ணு அப்படின்னு சொன்னாராம். இன்னொன்னு சொல்றதே, இயம் சீதான்னு சொல்லி முடிச்ச உடனே ஜனகருக்கு தோணித்தான், வெறும் சீதான்னு சொல்லிட்டோமே, ஆனா நம்மளுக்கு திருமால் ஓம் பொண்ணான்னு எனக்கு தெரியாதுன்னு சீதான்னு கேட்க போறாருன்னு சொல்லி, இல்ல இல்ல அன்னைக்கு யாக பூமியில இவ கிடைச்சா கிடைச்ச உடனே எனக்கு அசரகிரி வாக்கு கேட்டது, இனிமேல் இவள ஓம் பொண்ணு மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப நம்ம இனிமேல் இந்த ராமர்கிட்ட தைரியமா சொல்லணும், இவர் ஏன் பொண்ணு மமசுத்தா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதுனால சொன்னாராம். சகதர்மம் சரியில்லவன் கூட எல்லா தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணுவா, என்ன தர்மம் அப்படின்னா, நீ சாயங்காலம் அத்திவாசனம் பண்றதே உன் பக்கத்துல வந்து உன் மனைவியா நின்று பாப்பா, நீ தர்மம் பண்ணனா அவளும் தர்மம் பண்ணுவா, நீ சரணாகதால ரட்சணம் பண்ணா அவளும் சரணாகதால ரட்சணம் பண்ணுவா, நீ சகதேவ பிரபன்னாயன் சொல்லி உன் காலில் வந்து விழுந்தாலும் நீ காப்பாத்துவ. ஆனா சீதை அப்படி கிடையாது, எல்லா அவளுக்கு நிகிரகம் அப்படிங்கறதே அனுகிரகம் நெய்யும் வந்தே நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம் சொல்லி தாயாருக்கு ஒரு விஷயம் தெரியாதான். என்னது எல்லாம் தெரிஞ்சவாதான் பெருமாள் தாயாருன்றவா, ஒரு விஷயம் தெரியாது தாயாருக்கு அப்படிங்கிறன்னா, ஒரு விஷயம் தெரியாதான் தாயாருக்கு என்னன்னா, தண்டிப்பது அப்படிங்கிறது தெரியவே தெரியாதான். என்னதான் நம்ம தப்பு பண்ணாலும் தாயார் தண்டிக்கிறதுங்கிறது கிடையவே அம்மா நம்ம மாத்து நம்மளுக்கெல்லாம் அம்மா இருக்காளே, அவளே நம்ம தப்பு பண்ணா அடிக்க மாட்டா திட்ட மாட்டா. அப்போ சர்வேஸ்வரி லோக மாதா ஜெகன் மாதாவா இருக்கிறவ வந்து தண்டிப்பாளன்னு, அந்த அம்மாவை பார்த்துதான் நம்மாத்துல இருக்கிற அம்மாக்கள் எல்லாமே இந்த சுதாவும் அப்படிங்கிறப்போ இந்த சகதர்ம சரியில்லவன்னு நீ வந்து உன் காலில் விட்டாதான் ரட்சிப்ப. எப்பேற்பட்ட ராவணன் அவளை ஐசிட்டு போய் 10 மாச காலம் சிறைவாசம் மாதிரி அசோகவனத்தில் வச்சிருந்திருந்தாலும் அவளை கூட இவன் அனுப்ப பண்ணாமா பண்ணுவா அப்படின்னு சொல்லி சகதர்ம சரியில்லவன் அர்த்தம் சொல்ற. இந்த இயம் சீதா ஸ்லோகத்துக்கு 108 அர்த்தம் எழுதியிருக்கா பெரியவா. திருக்குழந்தை ஆண்டவனுக்கு முன்னாடி இருந்த பெரியாண்ட சுவாமி இயம் சீதா ஸ்லோகார்த்தா அப்படின்னு சொல்லி எழுதினால் சொந்தப்பாடைய ராமபுத்தாச்சார சுவாமி புஸ்தகமாக போட்டிருக்கேன். இந்த புஸ்தகம் இப்போ கிடைக்கிறது இல்லை, அது வந்து நம்ம தலையெழுத்து அது ஒன்று. அப்புறம் இப்படி ராம கல்யாணம் சீதா கல்யாணம் இதுக்கப்புறம் பத்ரம் தேவர்களுக்கு மங்களம் உண்டாட்டம் ஏன் சொன்னாருன்னா, இந்த ராமன் சீதையை சேர்த்து வச்சு ஜனகர் பார்த்த உடனே ஜனகரோட கண் திருஷ்டி பட்டுட போறதுங்கிறதுக்காக உங்களுக்கு மங்களாசாசனம் பல்லாண்டு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ற. ராமர் கல்யாணம் சீதா கல்யாணம் நடந்து முடிஞ்சது. கையோட ஜனகர் சொன்னாராம், லக்ஷ்மணா சீக்கிரம் போப்பா, நீ போய் ஊர்மிளையோட கையை பிடிச்சிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணரை பார்த்து சொன்னாராம். அப்புறம் பரதனை சொன்னாராம். பரதனை பார்த்து ஜனகரோட தம்பி சொன்னார், இந்த மாதிரி நீ போய் ஓம் மனைவியோட கையை பிடிச்சிக்கோப்பா, மாண்டலி அப்படிங்கிற என் பொண்ணோட கையை பிடிச்சிக்கோப்பா, கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னாரா. அதுக்கப்புறம் சத்ருகனை பார்த்து ஜனகரோட தம்பி சொன்னார், என் பொண்ணு சுதகிய தீங்கன்னு தீர்காளே, அவளையும் நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி நாலு பேருக்கும் ஒரே நாளில் கல்யாணம் ஆச்சு. பொங்குனி உத்தரம், அதனாலதான் பொங்குனி உத்தரத்துக்கு சேர்த்தி சேவைன்னு சொல்லி கல்யாணம் உற்சவம் பண்ணி சீதா கல்யாணம் ஆன மாதிரி ரங்கநாதனுக்கு ரங்கநாயக தாயாருக்கும் கல்யாணம் ஆறுது. இப்ப ஏற்பட்ட சீதா கல்யாணம் இன்னைக்கு ஆறுது. சீதா கல்யாணம் ஆன உடனே விஸ்வாமித்திரர் வந்து கிளம்புறாங்க நேரம், ஜனகரத்தையும் விசாரதரத்தையும் எங்க கிளம்புறாரு அப்படின்னா, என் வேலை வந்த வேலை முடிஞ்சு போச்சு, பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வச்சுட்டாங்க, இனிமேல் இந்த சேர்த்து வச்சவாட போய் தியானம் பண்ண போறேன், சேர்ந்து இருக்கிற திவ்ய தம்பத்தியா இருக்கிற பெருமாள் தாயாரை தியானம் பண்ண போறேன், இனிமேல் எனக்கு காரியம் கிடையாது அப்படின்னு கிளம்புறேன், ஹிமாலய பர்வதத்துக்கு போறேன், அங்க போய் தபஸ் பண்ண போறேன்னு சொல்லி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பட்டாபிஷேக பரியந்தம் விஸ்வாமித்திரர் பேரே ராமாயணத்துல வரல. இந்த ரெண்டு பேரை சேர்த்து வச்சோம், திரும்பி வா பிரிய போறா, அந்த பிரியருங்கிறது என்னதான் அபிநயம் நாட்டகமா இருந்தாலும் அதை நாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமன் சீதை சேர்ந்து இருக்கிற ராமன் சீதை திவ்யம் பதியை சேவிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அப்புறம் இந்த ஆள்லாம் எத்தனை நாள் கல்யாணம் ஆகி அங்கே மாமனாரே இருக்கிறது, அயோத்தியாவுக்கு வர முடியோ, அயோத்தியாவுக்கு வந்தா வர வழியிலேயே கெட்ட சகுனங்கள் நல்ல சகுனங்கள் சேர்ந்து சேர்ந்து இருந்துதான். என்னடா தசரத்தர் வசித்தரை பார்த்து கேட்டாரா, இது வந்து ஒரு கெட்ட சகுனம் வரப்போறது, ஒரு கெட்ட விஷயம் நடக்க போறது, ஆனா அங்க நடக்க போறது தக்கது நல்ல விஷயமா மாறி நல்ல விஷயமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வசித்தர் சொன்னாராம். என்ன அப்படின்னு சொன்னா, பரசுராமர் வந்தார், பரசுராமருடைய நடையிலேயே பூமி அதிர்றாமல் அகம்பயன் அகம்பயன் மேதினி அப்படின்னு சொல்லி பூமியை நடுக்கிறதா, அவர் நடக்கிற வேகத்துக்கு கண்ணுல தீ போய் அவரை பார்க்கறதுக்கே அக்னி நடந்து வந்தா, அக்னி தேவன் எப்படி நடந்து வந்தா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி வந்தார். பரசுராமர் வந்து சத்ரியால வதம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் வச்சுட்டு இருந்தார். ஏன்னா அவ அப்பாவை வந்து தார்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிற ராஜா அப்பாவை கொண்டுட்டான், பரசுராமரோட அப்பாவை. அப்ப உடனே ஜாமதக்னின்னு பரசுராமரோட அப்பா அந்த அவ அப்பாவை கொண்டுட்டான் அப்படின்னு உடனே இவாளோட தலைமுறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தார்த்த வீரியார்ஜுனன்லேருந்து 21 தலைமுறைய பரசுராமரை வெட்டி கொண்டார். ஏன்னா அவெல்லாம் பிராமணாலைக்கு எதிர்க்க தப்பான ராஜாவா இருந்தாருன்றதுனால 21 தலைமுறை ராஜாக்களை கொண்டுட்டே வந்தாராம் பரசுராமர். ஐயோ இவர் சத்ரியால சொல்றாட்டே அப்படின்னு சொல்லி, தசரதனும் சத்ரியனாச்சே, அதனால நம்ம பையனையும் நம்மளையும் ஏதாவது பண்ணிட போறான், இதெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காலில் போன உடனே பரசுராமர் காலில் விழுந்துட்டாராம். சாமி நீர் தான் என் பையனுக்கு இப்ப கல்யாணம் ஆயுவ வர வந்துருக்கான், அவனை நீர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி, என் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனை நீர் தான் காப்பாற்றணும்னு சொல்லி காலில் போய் விழுந்தாராம் தசரதன். பரசுராமர் இவரை மதிக்கவே இல்லையா, உன்ட்ட நீ பேச்சே கிடையாது, எங்க ராமன் ராமன் சொல்லு அப்படின்னாராம். ராமன் இறங்கி வந்தார். இறங்கி வந்து பரசுராமரை சேவிச்சு அபிவாதனம் பண்ண உடனே, என்னவோ நீ சிவதனுசை எடுத்து முடிச்சிட்டியாமே, நீ சிவதனுசை முடிச்ச சட்டம் எனக்கு கேட்டது, நான் கேரளாவில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ மிச்சிலேல நேபாளில் உடச்சது எனக்கு கேரளாவில் கேட்டது, அதனால நான் இங்கே கிளம்பி வந்தேன் உன்னை பார்த்துட்டு போகலான்னு. என்ன நீ சிவதனுசை முடிச்சுட்டா நீ பெரிய ஆளா, என் கையில் இருக்கு விஷ்ணு தனுசு இருக்கு, இந்த இதனையும் வாங்கி முடிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னாரா. உடனே அதை கையில் வாங்கிட்டேன் பெருமாள், வாங்கிட்டு இதுலேருந்து அஸ்திரம் போடுறேன், அஸ்திரம் போட்டு உன் கைக்கால உடச்சிட்டுமா அப்படின்னு பரசுராமரை கேட்டாராம் பெருமாள். அதெல்லாம் பண்ணாதேன்னு, ஏதோ இந்த ஊரில் நடந்துட்டுருக்கேன், இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னா ராத்திரி விடியறதுக்கு அதாவது இருட்டுறதுக்குள்ளே நான் கேரளாவுக்கு போயானோ அப்படி நான் வரம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பரசுராமர் சொன்னாராம். அப்போ ராம பானம் வீணாகக்கூடாது, நான் பானத்தை வச்சு செட் பண்ணிட்டேன், என்னத்தை பண்ணலாம் அப்படின்னா பரசுராமர் சொன்னாராம், என்னோட புண்ணிய பாபத்தை எல்லாம் அழிச்சிடுது அப்படின்னா. புண்ணிய பாபங்கிறது கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை அம்பால எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்குலாம் ஒரு கேள்வி வரும். ஆனா ராமனால அந்த புண்ணிய பாபத்தை கூட அடிக்க முடியுமா, அவ்வளோ வில்லுல சிறந்த வில்லாடி ராமன்றது தெரியுது. இது தெரிஞ்சு அவர் அந்த புண்ணிய பாபத்தான் அடிச்சாராம். அடித்த உடனே பரசுராமன் சொல்லிட்டார், அக்ஷயம் முகந்தாரம் ஜானாமித்மம் புரோத்தமம், நீ தான் ஹைகிரீவன், நீ பகவான் நாராயணன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வந்தது இவர் பரசுராமர் வந்த விஷயமே வேற, என்ன அதை வால்மீகி சொல்லலை, இருந்தாலும் என்ன கதைன்னா பரசுராமனும் பெருமாளுடைய அவதாரம், ராமனும் பெருமாளுடைய அவதாரம். ஆனா அவதாரத்திலே டிஃபரன்ஸ் உண்டு, பெருமா ராமன் சாட்சாத் அவதாரம், சாட்சாத் அவதாரம்னு ஒண்ணு, ஆவேச அவதாரம்னு ஒண்ணு. ஆவேச அவதாரம்னா பெருமாளுடைய கோபம் சக்தி இதெல்லாம் ஆவேசப்படுத்தி ஒருத்தட்ட அவதாரம் பண்ணுவார். அந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அவர் சாதாரண தபஸ்வியா தான் ஆயிடுவார். பரசுராமனுடைய அவதாரம் எதுக்குன்னா இந்த க்ஷத்ரியாலாம் அழிக்கிறதுக்காக, தப்பான க்ஷத்ரியால அழிக்கிறதுக்கு. அந்த காரியம் முடிஞ்சு போச்சு, அந்த ஆவேச அவதாரம் முடிஞ்சு போச்சு. அந்த அவதாரத்தோட பிரயோஜனம் அப்ப முடியறதே. இன்னொரு அவதாரம் வந்திருக்காருதான், அவர்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரசுராமர் வந்த. பரசுராமர் வந்து இது சொல்லிட்டு நிகாம்பா பெருமாள் அப்படிங்கிறது சொல்லிட்டு போனான். சொல்லிட்டு போனோடனே தசரதர் அப்ப மூர்த்தி மூர்த்தியாய் உழுந்தவர் தான். பரசுராமர் வந்து ராமன் பாபனம்னு கேட்டவுடனே மூர்த்தியாய் உழுந்தவர். அப்ப அவருக்கு படுத்துட்டே இருக்காராம் நினைவே இல்லாம. அப்புறம் திருப்பி வசித்தர்லாம் எழுப்பினாராம். பரசுராமர்லாம் திருப்பி கேரளாக்கே போயிட்டே மூச்சிக்கலையே ஏற்றணும் அப்படின்னு சொல்லி எழுப்பி திருப்பி அயோத்தியா கூட்டின்னு போனான். பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பித்ருகிதா இதி. ராமன் சீதை நாம் நமக்கெல்லாம் ஆதரிசமான முன்னோடியான குடும்பத்தை நடத்தி காமிச்சாலும் அயோத்தியாவில் 12 வருஷம் அங்கே பெருமாள் பெருமாளும் சீதையும் ராமனும் சீதையும் நாமெல்லாம் எப்படி வாழ்க்கை வாழணும், தம்பதிகள் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்ங்கிறத 12 வருஷம் அயோத்தியாவில் இருந்து நம்மளுக்காக வாழ்த்து காமிச்சாலும். பெருமாளுக்கு சீதை மேலே ரொம்ப லவ் ஜாஸ்தி, பிரியம் ஜாஸ்தியா. ஏன் அப்படின்னா அப்பா பண்ணி வச்ச கல்யாணம், அதனால மாட்டு அதாவது மனைவி மேல ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தியா. என்ன சுவாமி இவர் வில்லு குறிச்சுதான் கல்யாணம் பண்ணிட்டார், அப்பா வந்து அப்பா பார்த்து வச்சதுனால பிரீத்தி அப்படிங்கிற கதை புதுசா ராமன் சொல்றாரு கேட்காதீங்கோ. இது ஏன் அப்படி சொன்னார் ராமன் அப்படின்னா, என்னதான் இவர் வில்லு குறிச்சு சீதைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாலும் அப்பாவோட அக்செப்டன்ஸோட தான் இந்த கல்யாணம் நடந்தது. இப்ப தசரதர் வந்து இல்லப்பா இந்த பொண்ணெல்லாம் இல்ல நான் வேற பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னா தசரதனுடைய ராமன் கலந்து வந்திருப்பேன். அதனால அப்பாவோட அக்செப்டன்ஸோட நடந்த கல்யாணமா இந்த இந்த காலத்துல மாதிரி இல்லாம அப்பாக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அந்த காலத்துல இல்ல, அப்பா பண்ணி வச்ச கல்யாணம் அப்படிங்கறதுனால சீதை மேல ரொம்ப பிரியமா பெருமாளுக்கு. அப்படியேதான் இருந்தா அவிஞ்ஞான சந்தம்னு சொல்லி அப்பா தெரியாத நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இந்த அவதாரத்துல, அடுத்த அவதாரத்துல மேலே இருக்கலாம் அப்படிங்கறதா இந்த அவதாரத்துல ஒழுங்கா இருந்துடணும் அப்படிங்கிறதுனால பெருமாள் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு ஆச்சரியமா குடும்ப தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணதோட இன்னைக்கு சீதா கல்யாணம்ன்ற கட்டத்தோட இன்னைக்கு ராமாயண பிரவசனம் குசல வாழ் தானம் பண்ணி முடிச்சிருக்கா. நாளைக்கு அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்துல முதல் 2 சர்க்கத்துல ராமனுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருந்தது அப்படிங்கிறத விஸ்தாரமா வால்மீகி வர்ணிக்கிறார். முதல் சர்க்கத்துல தானே என்னென்ன குணங்கள் ராமனுக்கு இருந்ததுன்னு சொல்ற. அடுத்த 2வது சர்க்கத்துல அயோத்தியா மக்கள் வாயால ராமனுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருந்தது தான் சொல்லிட்டா இவர் ரிஷி இவர் வந்து காசு வாங்கிட்டார் யாராவது சொல்லிடுவா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அயோத்தியா மக்களே இவரை எப்படி கொண்டாடினா ராமன் என்னென்ன கல்யாண குணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா, இத்தனை நேரம் ராமனை பற்றி பேசிட்டு இருந்தோம் ராமனுக்கு இவ்வளவு கல்யாண குணங்கள் இருந்ததுன்னு பாலகாண்டத்துல சொல்லவே இல்லை, அயோத்தியா காண்டத்துல தான் சொல்றாரு. ஏன் அப்படின்னா இத்தனை நேரம் பெருமாள் பாதியா இருந்தாரு, சீதா வந்து சேர்ந்தாதான் பெருமாளுக்கே ஒரு பூர்ணத்துவம். எப்படி வந்து ஆத்மாமி வந்தாதான் மாமா அழகா இருக்காருன்ற மாதிரி சொல்லுவாள், தம்பதியா இருந்தாதான் அவன் அழகா இருக்காருன்ற மாதிரி. அதனால நீங்க எல்லாம் நாளைக்கு உங்க ஆத்ம மாமாவெல்லாம் கூட்டிட்டு வரணும்ன்றது விட்டு போறேன் நானு, அதனால நாளைக்கு கூட்டிட்டு வரணும். அதனால பெருமாள் சீதையோட சேர்ந்த பெருமாளுக்கு தான் இவ்வளவு கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிறதுனால முதல் 2 சர்க்கம் கல்யாணம் ஆகி பெருமாள் வந்திருக்கார், குடும்பத்தை நடத்தினார், அந்த பெருமாளுக்கு தான் இவ்வளவு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி வால்மீகி முதல் 2 சர்க்கத்துல ஆச்சரியமா வர்ணிக்கிறார். நாளைக்கு குசல வாழ் அயோத்தியா காண்டத்தை காணம் பண்ணுவான். கவிதா கவி சிம்ஹாய் கல்யாண சிவதேவே கணேசாய சந்தோஷ.